అస్మద్గురు పరంపరాయ నమః. రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ దేవదేవ రఘునాథాయ రామాయ సింహాయ పతయే నమః. సభాయ నమః. నామో నేతు వాలి వదం పర్యంతం పార్ట్టం. இன்னைக்கு சுந்தரகாண்ட சொல்லணும். இந்த வாலி வருத்திலேருந்து ஆரம்பித்து சுந்தரகாண்ட பர்யந்தம் சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு 5 நிமிஷத்தில் அதை பார்த்துட்டு மேலே இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் பூர்த்தியாக சுந்தரகாண்டத்தில் பார்த்துடலாம். வாலி வரம் ஆன பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகுது. சுக்ரீவன் பட்டாபிஷேகம் ஆன உடனே ஈரத்தலை கூட காயாமல் நேர பட்டாபிஷிக்தனாக ஆன அடுத்த க்ஷணமே ராமன் கிட்ட வந்து, ஏன்னா ராமன் ஊருக்குள்ள போறதில்லைன்ற ஒரு பிரதிஜை, ஆகையினால அவர் ஊருக்குள்ள போகாமல் லக்ஷ்மணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் சுக்ரீவனுக்கு. பட்டாபிஷிக்தனான அடுத்த க்ஷணமே அவன் நேர இருக்கக்கூடிய ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வந்து ராமனை வாரம் கிளம்பலாம், சீதையை தேட போகலாம்னு சொல்றான். சீதையை தேட போகலாம்னு சொன்னவுடனே இவர் ராமன் இல்லை, கிடைக்காதது கிடைச்சிருக்கு, அதனால பட்டாபிஷிக்தனா ஆன அடுத்த க்ஷணமே போக வேண்டாம், மழைக்காலம் வருது, ஆகையினால இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நாம தேட போகலாம், சீதையை தேட போகலாம், நீ தாராளமாக மழைக்கால பர்யந்தம் நீ ராஜ்ய பட்டாபிஷேகம் பார்த்து ராஜ்யத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணுன்னு சுக்ரீவனை பார்த்து பெருமாள் சொல்றார். ஏறக்குறைய மழைக்காலம்னா அதாவது ஆவணியிலேருந்து ஆரம்பிச்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இது 4 மாதம். இந்த 4 மாதம் பர்யந்தம் சுக்ரீவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமாக ராஜாவாக இருக்கான். இதை வாலி முதற்கொண்டு ஆஞ்சநேயர் முதற்கொண்டு நம்ம காண்பித்த விஷயம்தான் சுக்ரீவன் சபல புத்தி உள்ளவன் சொல்லி, ஆகையினால்தான் ஆஞ்சநேயர் அக்னி சாட்சியாக ஒரு ஸ்நேக பாவத்தை ஏற்படுத்தினார். வாலியே சொல்லிட்டு போனா சுக்ரீவன் சபல புத்தி உள்ளவன், ஆகையினால அவன் நிறைவேற்றாமல் போயிட்டாலும் கூட ராமானி அவன் பேரில் கோபப்படாத அப்படின்னு வாலியும் சொல்லிட்டு போனான். இந்த விஷயம் 4 மாதம் அதுக்கு ஏற்றார் போல அவன் ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆண்டு இருக்கிறப்போ அவன் ராமன் ஒருத்தன் இருக்கான்னே மறந்தே போயிட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ராமனுக்கு போகணும். முதல் நாள் ஞாபகம் இருந்தது ராமன் ராமன் ராமன், 2வது நாள் ராமன் ஞாபகம் இருந்தது, 3வது நாள் ராமன் ஞாபகம் இருக்கு, அடுத்த நாள் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் தான் அவன் கிடைக்காதது கிடைச்சிருத்து. அவன் எப்பவுமே மதுபான பிரியன், அதனால அவன் பூர்த்தியாகவே அது கடுமையாகி அவன் அவனுடைய விஷயங்களையே கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். ராமனுடைய விஷயத்தை பத்தி அவன் சிந்திச்சு கூட பார்க்கவே இல்லை. சிந்திச்சு கூட பார்க்க அப்படின்னால ராமன் என்ன பண்றார், லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா சுக்ரீவன் இடத்துல போய் ஞாபகப்படுத்திட்டு வா, ஒருவேளை நீ சொல்லி அவன் கேட்கலன்னா வாலி போன வழி அப்படியே தான் இன்னும் தரந்தா இருக்கு, அதுக்கான மார்க்கத்தை இன்னும் மூடல, அந்த மார்க்கம் இன்னும் தரந்தா இருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு பயபக்தியோடு சொல்லிட்டு வா, அதாவது மரியாதை இல்லாமல் இல்லை, சாதாரணமாக சொல்லிட்டு வான்னு இவர் ராமன் சுக்ரீவன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். லக்ஷ்மணன் இங்கேருந்து போகிறான். போன உடனே அவர் இளைய பெருமாள் போக போக ஒரு ஸ்நேக பாவத்தோட சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் போறார். ஞாபகப்படுத்துறதுக்காக போறான உடனே இவர் உள்ள அரண்மனைக்குள்ள போறாராம் கிருஷ்ணந்தையில, யாருமே இவரை கண்டுக்க கூட இல்லையோ, அப்படியே பார்க்க கூட இல்லை, அதது வானர கூட்டங்கள் அதது காரியத்தை பார்த்துருக்கு. பெருமாளுடைய ஒரு சகோதரன் இளைய பெருமாள் வராருன்ற ஒரு ஒரு ஸ்நேகபாவம் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, எதுவுமே இல்லை, அவ பாட்டுக்கு அவ காரியத்தை பார்த்துருக்கு. இவருக்கு கோபம் ஜாஸ்தியா போயிடுறது இளைய பெருமாளுக்கு. கோபம் ஜாஸ்தியா போன உடனே அங்கேருந்து இவர் கோபத்தோட வரத பார்த்த உடனே ஆஞ்சநேயர் பார்த்து விடுறாரு. ஆஞ்சநேயர் கோபத்தோட பார்த்து வரத பார்த்த உடனே ஆஞ்சநேயர், இது ஏதோ ஒரு அதிக்கிரமணம் இங்க நடக்க போறது, இந்த அளவுக்கு இவர் இவ்வளவு கோபப்பட்டது இல்லை, இப்படி சுக்ரீவன் தப்பு பண்ணிட்டான்றது நிச்சயமான உண்மை, ஆனால் இளைய பெருமாளை எப்படி இப்ப சாந்தப்படுத்துறது அப்படின்னு ஒண்ணு நேர இவர் சுக்ரீவன் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி இளைய பெருமாளுக்கு நாம அபச்சாரப்பட்டுட்டோம், ஆகையினால பெருமாள் சொல்லி இளைய பெருமாள் வந்துருக்கார், அப்படி வந்துருக்கிறபடினால இதாவது இதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரியம் நீங்க பண்ணணும் இப்போ. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சுக்ரீவன் வந்து சொல்றேன். தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணால் இளைய பெருமாள் சாந்தம் ஆவார், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உடனே வால்மீகி ராமாயணத்தை சொல்றார். வால்மீகி அவன் என்ன பண்றானா, தாரை அனுப்புறான். சுக்ரீவன் தாரைய லக்ஷ்மணனை பார்க்கறதுக்காக அனுப்புறான். உடனே தாரை வரலாம். வால்மீகி சொல்றாரு எப்படி வரான்னா, பள்ளி அறையிலிருந்து ஒரு மனைவி எப்படி எழுந்து வருவாளோ அந்த மாதிரி எழுந்து வராள். ஆத்துல கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கா, அவள் ரூம்ல இருந்து காத்தால எழுந்து வரும்போது எப்படி எழுந்து வருவாளோ அந்த மாதிரி லக்ஷ்மணன் முன்னாடி தார வந்துட்டாள். ஒரு பர ஸ்திரீய அந்த மாதிரி கோலங்கள்ல பார்த்த உடனே உத்தமமான மகாபுருஷன் தன் கோபத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே சாந்தமாக குனிஞ்சி தலை குனிஞ்சி நிற்கிறாராம். இது வால்மீகி ராமாயணம். இது சுக்ரீவனோட தார சேர்ந்தான்ற விஷயத்தை காட்டுறது இது. ஆனால் கம்ப ராமாயணத்தில் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லா விதமான கதாபாத்திரங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் கம்பனுடைய வேலை. எந்த கதாபாத்திரத்தையும் கீழ்த்தரமா காட்டுறது இது வால்மீகி கீழ்த்தரமா காட்டினாருன்னு சொல்லல. வால்மீகி அந்த குரங்குகளுடைய சுபாவத்தை சொல்றார். ஆனால் கம்பன் ஒருபடி மேல போய் இவள் பட்டத்து மகிழ்ச்சியாவே இருக்கா. பட்டத்து மகிழ்ச்சின்னா ஒரு ஆலோசகரா இருக்கா சுக்ரீவனுடைய அரசவையில. தார சுக்ரீவனோட சேரலவோ சுக்ரீவனுக்கு அறிவுரைப்படுது ஆத்துல பெரிய மனுஷன் எப்படி இருப்பளோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காவோ. லக்ஷ்மணன் வந்திருக்கா, லக்ஷ்மணனை சாந்தப்படுத்தணும் பொழுது வாலி சொன்னத்து வால்மீகி சொன்னத்துக்கும் கம்பன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கம்பன் என்ன சொல்றார், நேர வெளியில வரார். வெளியில வந்தோடனே தார வந்து லக்ஷ்மணனை ஆஸ்வாசப்படுத்துறாளா, இந்த மாதிரி கோபத்தோட நீங்க வரக்கூடாது, உத்தமமான வாழ் வந்து எங்களை மாதிரி இருக்க மேல வந்து நீங்க கோபப்படக்கூடாது, எங்களுக்கு சுவாம் பிரகிருத்தியும் சுபாவம், எங்களுக்கு சுபாவமே பிரகிருதி சுபாவம் எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு நாங்களாம் குரங்கு, எங்களுக்கெல்லாம் அஞ்சறிவு தான் எங்களுக்கெல்லாம், உத்தமமா நல்ல விஷயங்கள்லாம் யோசிச்சு நாங்க எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க தெரியாதுன்னு சொல்றாளாம் தாரை. இப்படி கம்பன் வர்ணிச்சுட்டு போறான். ஆனால் இவள் தார வரத பார்த்த உடனே வால்மீகி ராமாயண பிரகாரம் தார வரத பார்த்த உடனே அவருக்கு பரம சாந்தம் ஏற்பட்டு அவர் அப்படியே குனிஞ்சு நிற்கிறார். உடனே சுக்ரீவன் வெளில ஓடி வரணும். யார் வரணும் ஆக்சுவலா, முதல்ல சுக்ரீவன் வந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிவிட்டான், தாரை அனுப்பிட்டான். ஏன், இது லக்ஷ்மணனுடைய ஒரு சுபாவம், பரஸ்திரிய கண்ணெடுத்து ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்றது அவனுடைய சுபாவம். ஏன் அப்படின்னா, சுக்ரீவன் நேத்தே சுக்ரீவன் வந்து நகைகள்லாம் முதல்ல காட்டுவான், இந்த நகைகள்லாம் மேலேருந்து போட்டா யாரோ ராவணன் ஒரு பெண்மணியை கூட்டிட்டு போனா அந்த பெண்மணி நகைகள்லாம் கீழே போட்டா, நகைகள்லாம் கீழே போட்டான்னு உடனே இந்த நகைகள்லாம் சீதையுடைய நகையா பாருங்கோன்னு ராமன் தகுந்த சுக்ரீவன் காட்டுறான். அப்ப சுக்ரீவன் என்ன சொல்றான், ராமன் என்ன சொல்றான், எனக்கு இப்ப மனம் சரியில்லை, எது சீதையுடைய நகைன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்லை, அதனால லக்ஷ்மணா நீ பாரு, நாகம் ஜானாமினு பூரம், எனக்கு அவள் உடம்புல போட்டிருக்க கை வலைகளோ இல்ல கங்கணங்களோ எனக்கு தெரியாது, அவள் இடுப்புல போட்டு இருக்க உத்தியானங்கள் தெரியாது, அவ கழுத்துல அணிஞ்சின் இருக்கிற ஹாரங்கள்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், சரணத்துல போட்டு அந்த நூபுரம் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, பிரதி தினம் அவளுடைய திருப்பாதத்துல விழுந்து அந்த திருப்பாதத்தையே நான் சேவிச்சுட்டு இருந்தேன், ஆகையினால நான் அவ கழுத்தை பார்த்தது இல்லை, அவ கையை பார்த்தது இல்லை, அவளுடைய இடுப்பை பார்த்தது இல்லை, எதையுமே நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது எங்க, அவளுடைய பாதத்தை மட்டும்தான் நான் சேவிச்சேன், அதனால அவ காலில் போட்டுருக்க மெட்டியும் அவ காலில் போட்டுருக்க நூப்புறமும் எனக்கு கண்டிப்பா தெரியும், இது சீதையை தான் சொன்னான். ஏன் இப்படி பண்றது ஒரு நியாயமா அப்படின்னா, மன்னி அவன் ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லையா அப்படின்னா, பார்க்கறதுன்றது வேற நோக்கிறதுன்றது வேற இல்லையா, பரஸ்திரிய நம்ம பார்க்கும்போது பார்த்து பேசுறது வேற, ஆனால் உன்னிப்பாக கவனிக்கிறது நம்ம மனசு சஞ்சலம் அடைகிற அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறதுன்றது வேற விஷயம், அந்த விஷயத்தை லக்ஷ்மணன் பண்ணவே இல்லை, ஆகையினால அவருடைய நகைகளை அவன் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இவன் லக்ஷ்மண பெருமாள் பர ஸ்திரீ எதிர தார வந்த உடனே அவன் சாந்தம், மொத்த கோபமும் அவன் சாந்தமாயிட்டான். உடனே சுக்ரீவன் வரான், பிரார்த்திச்சுக்கிறான், தாசனிட்டு மண்டியிட்டு பிரார்த்திக்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய ஏதோ ஒரு புத்தி எனக்கு ஏற்பட்டுருது, நான் தப்பு பண்ணிட்டேன்றான். உடனே லக்ஷ்மணன் அவள் அழைச்சிட்டு வரான், வாலி இருக்க போன மார்க்கம் இன்னும் திறந்தே இருக்குதான் ஞாபகப்படுத்துன்னு சொன்ன மகான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனை எதிர பார்த்த அடுத்த க்ஷணம் அப்படியே வா சுக்ரீவா வா உட்கார், எதுவும் கேட்கல, ஏண்டா 4 மாசம் லேட் ஆச்சே, நீ வர வேண்டிதானேன்னு கேட்கல ராமன் அவர் பார்த்து, வா சுக்ரீவா சௌக்கியமா இருக்கியா, ராஜ்யங்கள்லாம் சிறப்பா அமைஞ்சிருக்கா, நீ சௌக்கியமா இருக்கியா, வா உட்கார் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, பாகவதன் கிட்ட அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டான் முன்னாடியே, யார்கிட்ட, இளைய பெருமாளை பார்த்து மண்டிட்டு சேவிச்சு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்ன உடனே பெருமாள் அதை சமிச்சுட்டார், பெருமாள் அந்த மன்னிப்பை ஏத்துட்டார். ஏன், தங்கிட்ட மன்னிப்பு மத்பக்த பக்தாகான்னு சொல்றாரு பகவான் கீதையில, நீ எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, என்னுடைய பரம பக்தனா இருக்கக்கூடிய மகாபுருஷர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாலே போறோம், என்கிட்ட இருக்க மன்னிப்பு கேட்டா மாதிரிதான் அர்த்தம், நீ என்ன மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, மத்பக்த பக்தாகான். அதனால்தான் திருமங்கையாழ்வார் சொல்றார், பாகவதாருடைய சரம தூளி இருக்கு பாருங்க, பாதத்தில் இருக்கக்கூடிய தூசி அதை நான் சிரசில் வச்சுட்டு பிரதிதினம் நான் சேவிச்சிருக்கேன்ற. யாரு என் பெருமாளை யாரெல்லாம் சேவிக்க வராளோ அவருடைய கால் தூசியை எடுத்துட்டு போய் எங்காத்து திருவாராதனத்துல வச்சு நான் திருவாராதனம் பண்றேன்றார். அந்த அளவுக்கு பாகவதால் மேல ஒரு ஈடுபாடு பெரியவாள் எல்லாருமே காண்பிச்சிருக்கார். அதுதான் பெருமாளும் இங்க நம்ம காண்பிக்கிறான். சரி, சுக்ரீவன் வந்துட்டான். சுக்ரீவன் வந்த உடனே ஏற்பாடுகள் பண்ணி ஆகணும். இந்த க்ஷணம் நான் ஏற்பாடு பண்றேன், யாரை எங்க அனுப்பணுமோ அனுப்புறேன்னா அவன் கிட்ட இருக்க சைன்யத்தை நான் கிழக்கு பக்கம் ஒரு பக்கம், தெற்கு பக்கம் ஒரு பக்கம், வடக்கு மேற்குன்னு அனுப்பி வைக்கிறான். நன்னா தெரியும் ராவணன் தான் சீதையை அபகரிச்சுட்டு போனா அப்படின்றது சுக்ரீவன் சொல்லிட்டான். அப்படி இருக்கிறப்போ இவன் ஏன் ஜனங்களை கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் அனுப்புறான்? கிஷ்கிந்தையிலேருந்து தெற்கு நோக்கி தானே அனுப்பணும். அப்படின்னா வியாக்கியானக்காரா சொல்றா, திருடிந்து போன பொருளை திருடுறவன் தாத்துல வச்சுட்டு இருக்க மாட்டான், எங்கேயோ ஒரு இடத்துல தானே வச்சிருப்பான். அதனால நான்கு திக்குகள்லயும் வானரத்தை அனுப்புறானா இவன் சுக்ரீவன். உடனே ஒவ்வொரு தலைமையில ஒவ்வொருத்தர் போறது. தெற்கு நோக்கி போறவாள் ஜாம்பவான், ஹனுமான், அங்கதன், நலன், நீலன். இவாள் அஞ்சு பேருடைய தலைமையிலும் விஸ்வகர்மாவுடைய பசங்க தான் இந்த நலன் நீலன்றவன். அங்கதன்றவன் வாலியோட பையன். ஜாம்பவன்றது திருவிக்ரமாவதாரத்திலிருந்து இங்கேயே எழுந்துருக்கார். மகாபாரதத்திலையும் அவர் வர கிருஷ்ணரோட சண்டை போடுறார். 21 நாள் சமந்தகமணிக்காக சண்டை போடுறார். அப்படி சண்டை போடுறப்போ பெருமாள் திடீர்னு 21வது நாள் என்ன பண்றார், ராமனா நின்றுடுறார். எதிர ராமனா நின்ன உடனே நான் தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்து பிரார்த்திக்கிறார் ஜாம்பவான். ஏன் ராமனு நான் கை நீட்டி அடிச்சுட்டேனே அப்படின்னு, நான் கிருஷ்ணர் நினைச்சேனே ராமனே நான் அடிச்சுட்டேனே அப்படின்ற. அதுக்கு நான் பிராயசித்தம் பண்ணியே ஆகணும்ன்ற. அப்படியா பிராயசித்தம் பண்ணமா உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்றார். அதுதான் ஜாம்பவத்தின்னு பேரு. அந்த ஜாம்பவதியை கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி ஜாம்பவான் யுகயுகமா இருந்துட்டு இருக்கார். ராமாவதாரத்திலயும் அவர் இருக்கார், ரொம்ப வயசானவர். ஹனுமான், ஹனுமத் பிரபாவம் சொல்றதுக்காகவே ஹனுமான் தெற்கு நோக்கி போறார். இந்த ஹீரோ ஆஃப் த ராமாயணம்ன்ற வழி, இந்த ராமாயணத்துக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தால் நாயகன் ராமன் ஒரு புறம் சொன்னாலும் முழுக்க முழுக்க நாயகன் யாருன்னா ராம பக்திக்கு ஹனுமான் தான். ராமனுக்கு அயோத்தியா மட்டும்தான் சாம்ராஜ்யம், ராம பக்திக்கு இந்த உலகமே சாம்ராஜ்யம் யாருன்னு கேட்டா ஹனுமன் மட்டும் தான். அது எந்த ஊரா இருந்தாலும் எந்த மூலம் முடுக்கா இருந்தாலும் ஹனுமான் மட்டும்தான் இந்த ராம கதைக்கு நாயகனா இருக்க முடியும். இந்த லோகத்துக்கு இன்னி பர்யந்தம் இந்த ஒரு புஸ்தகத்துக்கு இவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குன்னா அதுக்கு ஹனுமான் தான் காரணமே தவிர ஹனுமான காட்டிலும் வேற யாரும் காரணம் இல்லை. நாம சொல்லலாம் வால்மீகி காரணம், ராமன் காரணம் அப்படின்னு வெறுமை பேசலாமோ தவிர இவா இவாள் காரணம் சொல்லிட்டு, ஆனால் உண்மையான ஒரு ஒரு புருஷன் காரணம் அப்படின்னா அது ஹனுமான் மட்டும்தான், ஹனுமான தவிர வேற யாரும். ஏன்னா இதை வாசிக்கிறவா எல்லாரும் பக்தியோட வாசிப்பாள். பக்திக்கு யார் பிரதானமா இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல இன்னி பர்யந்தம் இந்த புஸ்தகத்தை பக்தியா பார்க்கிறது எதனால அப்படின்னா ஹனுமானால மட்டும்தான் அப்படின்னு. இவெல்லாம் போறாள். இவெல்லாம் போகும்போது தெற்குல ஒரு இடத்துல வந்து நிஷாகரன்ற ஒரு ரிஷி சொல்றாரு, நீ தெற்கு நோக்கி போ, அங்க நடக்கும் எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ற. நேரம் அங்க வந்து உட்கார்ந்துக்கிறான். அங்க வந்து உட்கார்ந்துன்னு ஒரு ஆலோசனை போடுறான். ஆலோசனை பண்றால் என்ன பண்ணால் முடியும், தெற்கு நோக்கி போகணும்னு வந்தாச்சு, இனிமேல் பின்னோக்கியும் போக முடியாது. மகேந்திர பர்வதம்னு பேரு. மகேந்திர பர்வதம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ராமன் லங்கைக்கு போனது வேற வழி, ஹனுமான் லங்கைக்கு போனது வேற வழி. ஹனுமான் லங்கைக்கு போனது கன்னியாகுமரி திருக்குறுங்குடி அப்படி லங்கைக்கு போனார், சதயோஜன விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய கடலை தாண்டி அப்படி போனார். ராமன் லங்கைக்கு போனது ராமேஸ்வரம் இப்படி சேத்து பாலம் கட்டிட்டு இப்படி போயிட்டார் யாழ்ப்பாணம் வழியா லங்கைக்கு. ஆகையினால ராமன் போன தூரம் வேற, ஹனுமான் போன தூரம் வேற. நம்ம கேட்கிற கேள்விகள்லாம் கேட்கலாம், ஹனுமான் பறந்து போன அந்த அவ்வளவு தூரமும் வானரங்கள்லாம் பாலம் கட்டித்தான் கேட்கலாம். பாலம் அப்படி கட்டல, விஸ்வகர்மா என்ன பண்ணிட்டான், இந்த பக்கம் நலன் நீலனை வச்சுட்டு சின்ன வழி எங்க இருக்கோ அந்த பக்கமா அவன் பாலத்தை கட்டிட்டான் அவன் ராம கட்டளையோட. அப்படி இந்த அஞ்சு பேரும் அங்க தன் கூட்டங்களோட அங்க இருந்துட்டு இருக்கான். சரி, ஒரு கழுகு தூரத்திலிருந்து வருது. இங்க யாரோ வானரங்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கே, நமக்கு ரொம்ப பசியா இருக்கு, இந்த வானரங்கள்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கழுகு அங்க வருது, வயசான கழுகு. அப்படி வயசான கழுகு வரும் பொழுது இந்த இதை கேட்கறது சில வானரங்கள் கேட்ட உடனே இந்த வானரங்கள் பேசிக்கிறது அந்த கழுகு கிட்ட வர வர, ராம கைங்கரியத்துக்காக தன் உயிரையே கொடுத்த ஜடாயுவும் ஒரு கழுகு, ராம கைங்கரியத்துக்காக நாமெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த கழுகும் ஒரு கழுகோ அப்படின்னு இந்த வானரால் எல்லாம் கேக்குறதா. கேட்ட உடனே கம்பன் சொல்றான், அந்த கழுகுக்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் வேற யாருக்குமே ஏற்படலையா. ஏன் அப்படின்னா, ஜடாயு அப்படின்ற பேரை கேட்ட உடனே அந்த கழுகுக்கு அப்படியே அப்படி ஒரு ஆனந்தமா, என்னைக்குமே இல்லாத ஒரு தம்பி பேரை நான் என் வாழ்நாள்ல கேட்பனான்னு நினைச்சேன், என் தம்பி பேரை நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அப்ப நீங்க என் தம்பிக்கு வேண்டியவாரோ அப்படின்னு. அப்போ அந்த வானரங்கள்லாம் சம்பாதி கிட்ட சொல்றது, உங்க தம்பி ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு தன் உயிரையே விட்டுட்டான், ராவணன் சீத்தையை அபகரிச்சுட்டு போனப்போ ஜெகன் மாதாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ போராடி ராவணனால அடிபட்டு விழுந்துட்டான், ராமன் அவனுக்கு ஈம கடைகள்லாம் கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். அப்படி சொன்ன உடனே, ஐயோ என் தம்பி போயிட்டானா, காலத்துல எப்படியாவது ஒரு நாள் நான் பார்ப்பேன்னு நினைச்சிருந்தேனே, அப்படிப்பட்ட தம்பி போயிட்டானேன், சரி என்னை கொண்டு போயிட்டு தீர்த்த கரையில விடுங்கோ, நான் என் தம்பிக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்றேன். பட்சிகள்லாம் கூட தர்ப்பணம் பண்ணிருக்க அந்த காலத்துல, யார் கண்டா அவளுடைய பெரியவாள்லாம் சாதிக்கிற விஷயம், அவளுடைய பாஷை நமக்கு புரியல, நல்ல வேலை அவ நம்மளோட சேரலையாம், அவள் ஆகாசத்திலேயே இருக்கா, நம்மளோட சேர்ந்திருந்தால் அவளும் நம்மள மாதிரி கோவிலுக்கு போறதையும் தர்ப்பணம் பண்றதையும் என்னைக்கோ விட்டுட்டு இருப்பா, அவள் நம்மளோட சேராமல் எங்கேயோ மேல இருக்கிறபடினால அவள் அவளுடைய விஷயங்களை இன்னி பர்யந்தம் பண்ணிட்டு தான் இருக்கா இல்லையா. அப்படி இவாள் யாருன்னு கேட்டால், இவா ரெண்டு பேரும் தேவ பக்ஷிகள், சாட்சாத் கருட பகவான், ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாகமானமா இருக்கக்கூடிய கருட பகவான், அவருடைய அண்ணன் அருணன், வினசிக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தன் அருணன் இன்னொருத்தன் கருடன். அப்பேற்பட்ட அருணன், அருணன் யாருன்னா சூரிய நாராயணன் உதிக்கும் பொழுது அவருக்கு எதிரில் தேர் ஓட்டிட்டு போற சாரதி, சூரியனுடைய சாரதி அருணன். சாதாரணமானவர் இல்ல, சூரியன் தகதகதகன்னு கிளம்புற சூரியனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு தேரை ஓட்டினோம்னா எப்பேற்பட்ட ஒரு தேஜஸ்வியா இருக்கணும் அருணன். அப்பேற்பட்ட அருணனுடைய பசங்க தான் இவா ரெண்டு பேரும், சம்பாசியும் ஜடாயுவும் தேவ பக்ஷிகள். அதனால்தான் அவள் தர்ப்பணங்கள்லாம் பண்றான், தர்ப்பணாதி கிரியைகள் அவளுக்கு உண்டு. இவள் என்ன பண்ணாலும் சின்ன வயசுலயே இவர் ஜட்டாயு பறந்து பறந்து அருணனை பார்க்கறதுக்காக போறாளாம், சூரிய மண்டலம் ஜட்டாயுவும் சம்பாத்தியம் போகும்போது சூரிய மண்டலம் தகிக்கிறது. அப்படியே இவர் என்ன பண்ணானா, சூரிய மண்டலம் தகிக்கும் பொழுது இவர் தன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பக்ஷம்னா அந்த ரக்கைகள், அந்த ரக்கைகள்னால தன் தம்பியை மூடிண்டாராம். தன் தம்பியை மூடிந்தப்போ சூரிய பகவானுடைய தகிக்கிற சக்தி, அந்த தகிக்கிற ஒரு தன்மையினால சம்பாதியுடைய ரக்கைகள்லாம் எரிஞ்சு போச்சான். உடனே அந்த வேகத்துல என்ன பண்ணாரா, சம்பாதி இந்த மகேந்திர பர்வதத்துல நிஷாகரன் அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துல வந்து விழுந்துட்டார். ஜட்டாயு பஞ்சவட்டியில போய் விழுந்துட்டான். அப்போ ராம கைங்கரியத்துக்காக நீ வாச்சிக கைங்கரியம் பண்ணுவ, ராமனுக்கு நீ ஒத்தாசை பண்ணுவ, நீ வாக்குனால ராமனுக்கு ஒத்தாச பண்ணுவ, அப்போ உன்னுடைய ரக்கைகள்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு நிசாகரன் அவருக்கு வரம் கொடுத்தாராம். அந்த மாதிரி இவர் பக்ஷிகளை கொண்டு போய், இவர் ராவணனா, இவர் தான் ராவணன் கொண்டு போனா எனக்கு தெரியும், எப்பவுமே இந்த பக்கம்தான் கொண்டு போவான், அநேகமா நிறைய ஸ்திரீகளை இப்படிதான் கொண்டு போவான், அன்னைக்குள்ள ஒரு ஸ்திரீயை கொண்டு போனா அவள் கண்டிப்பா சீத்தையாகத்தான் இருக்கணும், ஏன்னா ராமா ராமான்னு சொல்லிட்டு தான் அவ போனா. எனக்கு தெரியாது சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு, என் ஜட்டாயுக்கும் ராமனுக்கும் ஸ்நேகம் இருக்குன்னு, மகாலட்சுமி அவன் கொண்டு போறான்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் போராடி இருப்பேன், நான் எவ்வளவோ சீத்தையை மீட்கிறதுக்கு போராடி இருப்பேன், அந்த மாதிரி போராட முடியாமல் போயிடுச்சு எனக்குன்னு சொன்ன உடனே, எனக்கு தூர பார்க்கிற சக்தி எனக்கு இருக்கு, கழுகுக்கெல்லாம் தூர பார்க்கிற சக்தி இருக்கு இல்லையா, இன்னைக்கு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், எங்க இருந்தோ இருக்கக்கூடிய குட்டி கோழி குஞ்சு வந்து கொத்தின்னு போறது இல்லையா, அந்த சக்தி இருக்கு. கம்பன் இதை சொல்லிதான் விஞ்ஞான பூர்வகமா நிரூபிக்கிறான், ஒரு கழுகு எப்படி மகேந்திர பர்வதத்துல இருந்து அசோகவனத்துல இருக்க சீத்தையை பார்க்கும்னு சொல்லிட்டு, அது சொல்லும்போது எங்கிருந்தோ இருக்க கருட பக்ஷி கீழே இருக்கக்கூடிய கோழி குஞ்சியோ சின்ன ஜந்துவியோ கொத்தின்னு போறது இல்லையா, அந்த மாதிரி அந்த கழுகுக்கே அப்படி ஒரு தீக்ஷ்ண ஒரு பார்வை இருக்குமா, தூரத்து பார்வை நல்ல பார்வை அதுக்கு இருக்குமா. ஏன் அப்படின்னா கம்பன் சொல்றான், அது மல மூத்திர விசர்ஜனங்களை எப்பெல்லாம் தோன்றதோ அப்பப்ப பண்ணிடுறது இதுங்கெல்லாம் இல்லையா, அது அடக்கி வைக்கிறதுன்றது கிடையாது. நன்னா எங்க வேணா பார்க்கலாம், மனுஷன்தான் கண்ணாடி போட்டு இருக்கான தவிர எந்த விலங்கோ எந்த பட்சிகளும் கண்ணாடி போட்டதா கிடையவே கிடையாது, ஏன்னா மனிதனுடைய ரத்தத்துல ஏகப்பட்ட கலப்படம் இருக்கு, அதனால அவனுடைய பார்வை குறையிறது. ஆனா பட்சிகளுக்கு தீக்ஷ்ண பார்வை இருந்துட்டே இருக்கு, மேல மேல வந்துட்டே இருக்கு. அப்படி இந்த கழுகு பார்த்து மேல போய் அங்கத்தான் இருக்குதா சீதை அசோகவனத்துலன்ற விஷயத்தை சொன்னான். சரி முடிவாகி போச்சு, கிளம்பணும், யார் கிளம்புறது? சரி ஒவ்வொருத்தர் சொல்றா, நலன் நீலன்லாம் எங்களுக்கு பாதி தூரம் போறதுக்கு தான் சாமர்த்தியம், அவ்வளவு சாமர்த்தியம் இல்லைன்றார். அங்கதன் சொல்றா, நான் போயிடுவேன் ஆனால் திரும்பி வர அளவுக்கு என் உடம்புல சக்தி கிடையாது. ஜாம்பவான் சொல்றார், நான் திருவிக்ரமாவதார காலத்துல பெருமாள் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்தாரோ அந்த அளவுக்கு நானும் வளர்ந்து ஒசர பறந்து போய் நான் தண்டோரா போட்டுட்டே போனேன் பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை. அந்த அளவுக்கு வெறும் பிள்ளையார் கோயில் சுத்தறது பெருசு இல்ல, பெருமாளையே திருவிக்ரமாவதாரத்தையே அவர் சுத்தி வந்திருக்கார். அந்த அளவுக்கு ஜாம்பவானுக்கு சக்தி இருந்தது. அப்போ நீங்க கிளம்பலாமே அப்படின்னா, இல்லை இப்ப எனக்கு வயசு ஆயிடுச்சு, சரி நீங்களும் லாய்க்கப்பட மாட்டேன். அப்ப யாரு போறது அப்படின்னா, போறதுக்காக ஒரே ஒரு மகாபுருஷன் தான் இருக்கான். சரி அந்த மகாபுருஷன் அவன் போகணும். சரி அவன் போகணும்னா அவனுக்கு அந்த சக்தி இருக்கணும். சக்தி யாராவது ஒருத்தர் அவனுக்கு சொன்னால்தான் அந்த சக்தி அவனுக்கு வரும். இது ரிஷிகளுடைய ஒரு சாபம் மாதிரி வரம் அவருக்கு. இந்த சமயத்துல வால்மீகி ஹனுமானுடைய பிரபாவத்தை இங்கதான் சொல்றார். ஹனுமானுடைய ஜனனம் எங்க அப்படின்னா, சாட்சாத்தாக திருப்பதியில தான். திருப்பதியில அஞ்சனாச்சலம்னு ஏழு மலையில ஒரு மலை அஞ்சனாச்சலம்னு மலை. சுப்பிரபாதத்தை பிரதிதினம் நாம சொல்லிட்டு இருக்கோம், ஸ்ரீசேஷ சைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அதில் அஞ்சனாச்சலம், அந்த அஞ்சனாச்சலத்துலதான் அந்த வாயு பகவானுடைய மனைவியா இருக்கக்கூடிய அஞ்சனை அவளை பெத்தெடுக்கிறான். அவனை பெத்தெடுக்கிறப்போ சின்ன வயசுல இருந்தே குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. வால்மீகி சொல்றார், பிறந்த அடுத்த கஷணமே அம்மா மம்மு குடுன்னு கேட்கறதா, அம்மா மம்மு குடுன்னு பசி அவ்வளோ அந்த குரங்கு. மம்மு குடுன்னு என்ன பண்றது, இருப்பா நான் போய் பழங்கள்லாம் பிடிச்சிட்டு வரேன்ட்டு போய் பழங்கள்லாம் பிடிச்சிட்டு வரா அஞ்சனை. அதுக்குள்ள பசி தாங்க முடியல, அருணோதயம் பயங்கரமாக அருணோதயம் உண்டாருது. இந்த குழந்தை என்ன பண்றதா, வேகமா ஏதோ ஆப்பிள் பழம் இருக்கிற மாதிரி போய் அந்த சூரிய மண்டலத்தை அந்த சூரியனையே சாப்பிட போறது. சாப்பிட போன இந்திரன் பார்க்கிறான், இது என்னடா கொடுமையா இருக்கு, குழந்தை சூரியனை சாப்பிட்டுனா வழியே இல்லையே, சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்குமா. தசரதன் சொன்னா இல்லையா, சூரியன் இல்லாமல் கூட உலகம் இருக்கும், ராமன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா. அப்படி சூரியனே இல்லாமல் இந்த உலகம் இருக்குமா அப்படின்னு இந்திரன் பார்க்கிறான். தன் வஜ்ராயுதத்தினால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். உடனே மூர்ச்சியாகி குழந்தை வந்து உதயாச்சலத்துல வந்து விழுந்துருது. குழந்தைய தேடி இந்த அஞ்சனை பழங்கள்லாம் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் வராளாம். குழந்தைய தேடிந்து வரும்பொழுது எங்க பார்த்தாலும் கடல ஆஞ்சநேயா ஹனுமானின் எல்லாம் கூட்டுனு வரப்போ பார்த்தால் உதயாச்சலத்துல மூர்ச்சியாகி போடுற மடியில கடந்து கடத்தி வச்சுட்டு குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாமல் போய் வாயு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன். தட்சணமே வாயு பகவான் அந்த குழந்தைய தூக்கிண்டு பிராண வாயுவே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துன்றார். குழந்தையை தூக்கி லோகமே ஸ்தம்பிச்சு போச்சு, ஜெகத்து பிராணன் இல்லையா வாயு பகவான், லோகமே ஸ்தம்பிச்சு போன பிறகு என்ன பண்ண முடியும். உடனே என்ன பண்றா, தேவர்கள்லாம் போய் இந்திரன் கிட்ட பிரார்த்திக்க முடியாது, ஏன்னா இந்த குற்றவாளியே அவன் தான். இந்திரன் சொன்னா யார் கேட்பா, கண்டிப்பா வாயு பகவான் கேட்க முடியாது, ஏன்னா அடிச்சதே அவன் தான். இந்திரனுக்கும் நாசன் உத்தர இருக்க பிரம்மா அவர்கிட்ட போய் சொல்றா எல்லாரும். உடனே பிரம்மா வாயு பகவானை பார்த்து சொல்றார், தப்பு பண்ற நீ, ஜெகத் பிராணன் நீ, நீ இல்லைன்னா பிராணனே இருக்காது லோகத்துல. அப்பேற்பட்டவன் நீ ஹனுமான இப்படி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கலாமா, அப்ப என் குழந்தைக்கு என்ன வழி, உன் குழந்தை பொழைச்சிட்டான் எழுந்து பாம்பார். அவன் அவனுக்கு ஆஞ்சநேயன்ற பேரு, இன்னிலேருந்து அவனுக்கு ஹனுமான் பேரு. ஹனுகுனா தாடைன்னு அர்த்தம், ஹனுகு அப்படின்னா தாடை, தாடை இருக்கிறபடியினால அவனுக்கு ஹனுமான் பேரு. இன்னிலேருந்து லோகத்துல ஹனுமானா இருப்பான், சிரஞ்சீவியா இருப்பான் லோகத்துல. அவன் அவனுடைய மூல முக்கு எல்லாம் லோகத்துல எங்க பார்த்தாலும் அவனுக்கு கோவில்கள் இருக்கும். அவன் இந்த உலகம் இருக்கிற பர்யந்தம் அவன் சுப்பிரசித்தமா இருப்பான். அவன் அதுவும் உலகம் இருக்கிற பர்யந்தம்னா, ஒரு பிரம்மா சொன்னார் சாட்சாத்து பராசர பட்டர் சொல்றார் ஒரு ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்துல பராசர பட்டர் சொல்றார், ஹனுமான் மூணு முறை பிரம்மாவை ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் மேல வர சொல்லி அவருக்கு வந்து பெருமாள் சங்கல்பம் பண்ணியிருக்காராம், அவருக்கு வரம் கொடுத்திருக்காராம். பெருமை கதை சொல்லுவா, நீ மோட்சத்துக்கு வரையான்னு ராமன் கேட்டாரா, இல்ல அங்க வந்தா நீங்க சீதாராமனா காட்சி அளிப்பீங்களான்னு கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது முடியாது, நான் நாராயணா தான் காட்சி அளிப்பேன், தேவையில்லை நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு சீதாராமனா தான் காட்சி அளிக்கணும்னு சொன்னான்னு சொல்லுவான். அழகா இருக்கு கதை. ஆனால் ராமாயண பிரகாரமோ பராசர பட்ட பிரகாரமோ பார்த்தால் அவருக்கு பெருமாள் சங்கல்பம் பண்ணி வரம் கொடுக்கிறார். இப்ப வரையா என்னோட கேக்குறார், இல்ல நான் வர ஆசைப்படலன்ற. சரி நீ வர வேண்டாம், நீ லோகத்துல வந்து மூணு முறை பிரம்மாவா இருக்கணும்ன்ற. அதுவும் எப்படி பிரம்மான்னு வச்சுக்கோங்களேன், சத்துர்யுக சகசிரந்தும் பிரம்மனோ தினமுச்சதே ராத்திரி யுக சகசிராந்தம் தே அகோராத்திர விதோஜனாகன்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றார். எப்படின்னா பிரம்மா இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக எழுந்துகிறாராம், கற்றிலிருந்து எழுந்துக்கிறாராம். எல்லா தேவர்களும் போய் பிரார்த்தி முறையிடுறாரு. அதாவது சொல்றாளாம் சந்தோஷமானது, ராமன் பிறந்துட்டான்னு சொல்றாளாம் பிரம்மா கிட்ட. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ராமன் பிறந்துட்டானான்னு. இயற்கை உபாதைகளை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் கட்டில வந்து படுத்துக்கிறதுக்காக மறுபடியும் வராறா. உடனே எல்லா தேவர்களும் சந்தோஷமா போறாராம், ராவணன் போயிட்டான் அப்படின்னு. அவர் இயற்கை உபாதைகளை கழிக்கிற அந்த கேப்ல என்ன ஆயிடுத்து, ஒரு அவதாரமே, பெருமாளுடைய ஒரு அவதாரமே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பெருமாவுடைய வயசு இருக்கு. நன்னா பாத்துக்கோ, நம்மளுடைய ஒரு மாசம் பித்ருக்களுடைய ஒரு நாள், நம்மளுடைய பௌர்ணமி அவளுக்கு ராத்திரி, நம்மளுடைய அமாவாசை அவளுக்கு பகல், நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள், தட்சிணாயணம் அவளுக்கு ராத்திரி, உத்தராயணம் அவளுக்கு பகல். இப்படி தேவர்களுடைய கணக்கு. தேவர்களுடைய 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் பாத்துங்க, தேவர்களுடைய 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி பிரம்மா 100 வருஷம் இருப்பார் அப்படின்னா பாத்துக்கோ, தேவர்களுடைய எப்படி கணக்கு வச்சுக்கணும், 100 தேவர்களுக்குடைய 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படின்னா 100 × 100 கணக்கு போட்டுக்கோ, அதுதான் பிரம்மாவுடைய 100 நாள் இல்லையா. பிரம்மாவுடைய 100 நாள் ஆறு. அத மாதிரி பிரம்மா 100 வயசு இருப்பார். 100 × 365 போட்டுங்கோ, அது மாதிரி எத்தனை வரும் அது பர்யந்தம் பிரம்மா வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ நம்ம கணக்கு பிரகாரம் பிரம்மாவை கணக்கு பண்ணுங்க, இன்ஃபினிட்டிவ் தான், எங்க போறதுன்னே தெரியல, கால்குலேட்டர் வேலை செய்யுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு பிரம்மா லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு பிரம்மா அதனால சத்துர்யுக சகஸ்ரந்து பிரம்மனோ தினமுச்சதே. நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம்னு இந்த மாதிரி 4 யுகம் வச்சுக்கோங்க. திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது மாதிரி 4 யுகம் வச்சுக்கோங்க. அது பிரம்மாவுக்கு ஒரு நாள்னர். இதுதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அந்த அளவுக்கு பிரம்மா பராக்கிரமசாலி. அந்த மாதிரி 3 பிரம்மாவா இருக்கணும் ஆஞ்சநேயர். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம சக்தியை பெருமாள் ராமன் கொடுத்திருக்காரு. உடனே இந்த விஷயத்த சொல்றார், பிரம்மா வரம் கொடுக்கிறார், என்னுடைய அஸ்திரம் அவன் ஒன்னும் பண்ணாது, லோகத்துல அவன் நவ வியாக்கரண பண்டிதனா இருப்பான். இந்திரன் சொல்றான், என்னுடைய ஆயுதத்தினால அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, வஜ்ராயுதம் அவன் ஒன்னும் பண்ணாது. சூரிய பகவான் சொல்றான், நான் அவனுக்கு சகல வித்தைகளும் கத்துக் கொடுத்துடுறேன், எல்லா சாஸ்திரங்களையும் நான் அவனுக்கு கத்துக் கொடுக்குறேன் என்றார் சூரிய பகவான். வர வர தேவர்கள் எல்லாருமே வருணன் சொல்றான், என்னுடைய மழை அவனை ஒன்னும் பண்ணாது, அக்னி சொல்றான், என்னுடைய நெருப்பு அவனை ஒன்னும் பண்ணாது அப்படின்னு எல்லா தேவர்களையும் வர தேவர்கள் மொத்த பேரும் ஹனுமானுக்கு வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கா. எவ்வளவு வரங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வரங்களை கொடுக்குறான். குழந்தை வளர்ந்துருத்து படிக்கிறதுக்கு ஆட்டப்படுறதான். சூரிய நாராயண பெருமாள் கிளம்பி போறார். அப்படி கிளம்பி போகப்போ இவர் இது போய் எதிரில் நிக்கிறதான், எதிரில் நின்று, நான் உங்ககிட்ட படிக்க வந்திருக்கேன், நீ தானே சொன்ன அன்னைக்கு, ஏன்பா நான் சுத்தின்றே இருப்பேன், சுத்தின்றே இருந்தா படிக்க முடியுமா, நான் பாடசாலெல்லாம் ஒண்ணு வைக்கலையேன்ற. இல்ல நீ சுத்தின்றே தான் இருக்க, நீயும் சுத்து நானும் சுத்துறேன்றார். அப்படி அந்த வேகத்துக்கு, சூரியனுடைய வேகத்துக்கு அருணன் தேரை ஓட்டிட்டு போவாராம். சூரியன் ஜெகத் ரட்சகனா இருக்கக்கூடிய சூரியன் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு போவாராம். அவர் எதிரிலேயே பின்பக்கமே போயிட்டு இருப்பாராம். அவரை பார்த்து ஆஞ்சனர் அருண் வால்மீகி சொல்றார், அப்ப லோகத்துல 2 சூரியன் தெரிஞ்சாலாம், ஒரு ஹனுமார் ஒரு சூரியன், சூரிய நாராயணர் ஒரு சூரியன், அப்படி 2 சூரியன் தெரிஞ்சாலும். இவர் சூரிய நாராயணர் ஆக்சுவலா ஹனுமானுக்கு குருவா இருந்தார். சரி இப்படி கிளம்பியாச்சு, என்ன பண்ணாரா அவர், ஏன் இந்த சாபம் அவருக்கு வந்ததுன்னா, சும்மா இல்லாமல் அவர் என்ன பண்ணுவாரா, அந்த அங்க இருக்கக்கூடிய ஆசிரமங்கள்லாம் ரிஷிகள்லாம் பாராயணம் பண்ணிட்டு இருப்பாளாம் புஸ்தகங்களை வச்சுட்டு. இந்த சும்மா இருக்கணுமோ இல்லையோ, குரங்கு பிரகிருதி சுபாவம் இல்லையா, சும்மா இருக்கணுமோ இல்லையோ, தாவி தாவி போய் ஒவ்வொருத்தருடைய புஸ்தகத்தையும் பிடிங்கி போயிடுவார். உடனே இவாள்லாம் சாபம் கொடுத்தாலாம், இவ்வளவு நீ துவம்சம் பண்ற, இவ்வளவு அமக்கலம் பண்றியா, உன்னுடைய பராக்கிரமங்கள்லாம் உனக்கு தெரியாம போட்டோம், யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தினால் மட்டும்தான் உனக்கு உன்னுடைய பராக்கிரமம் தெரியும்னு சாபம் கொடுத்தாராம். அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு இவர் யாரு, மகாபிரபுவான, அவருக்கு எப்படி இவாள்லாம் சாதாரணமான ரிஷிகள்லாம் எப்படி சாபம் கொடுக்க முடியும். அவருக்கு என்ன கோபம்னா, ராமாயணத்தை விட்டுட்டு நீ ஏன் வேற புஸ்தகத்தை அத்தியனம் பண்ற இல்லையா, ராமனை தவிர நீ ஏன் வேற பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க, இதுதான் கோபம். படிச்சால் ராமாயணம் படிக்கணும், சேவிச்சால் ராமனை சேவிக்கணும். எப்போ ஆபால்யாத்து, குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு ராமன் அப்படின்ற திருநாமம் மட்டும்தான் அப்படின்னா, சாபம் நீ கூட நீ கொடுத்தா என்ன என்ன பண்ண போறது, யாருடைய சாபமும் என்ன ஒண்ணும் பண்ண போறது இல்லை அப்படின்ற தைரியசாலி. ஏன்னா அசாத்தியம், அசாத்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட சர்வசாதக பிரபோர், சர்வ சாதாரணமா ஒரு நடத்தி கொடுக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு. சரி இந்த விஷயத்த ஜாம்பவான் ஞாபகப்படுத்துறார், நீ பேர்பட்ட பலவான் பா, நீ தான் போகணும் அந்த பக்கம். சரி இதோட முடியறது, இதோட முடியும். ச வேகவான் வேக சமாஹிதாத்மா, ச வேகவான் நன்னா வளர்ந்துட்டார், இத சொன்ன உடனே ஜெயத்யதிபலோ ராமஹா, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டே இருக்கார். இந்த வளர்ந்துட்டே இருக்கிறதுல இருந்து சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. இருக்கிற காண்டங்களுக்குள்ளேயே சுந்தரகாண்டம் ரொம்ப பிரமாதமான காண்டம். மற்ற காண்டங்கள்லாம் இருக்க இல்லாத ஒரு வைசிக்கியம் இந்த காண்டத்துக்கு இருக்கு. ராமாயணத்துல மற்ற காண்டங்கள்லாம் நாம படிக்கலன்னா கூட பரவாயில்லை, சுந்தரகாண்டத்தை படிக்கணும்ன்றது பெரியவாருடைய வாக்கு. ஏன் அப்படின்னா, ராமாயணம் பூர்த்தியாகவே இந்த சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்க அப்படின்னால. அதனாலதான் பெரியவாள்லாம் பாராயண கிரமங்கள்ல பண்ணும்பொழுது என்ன பண்ணா அப்படின்னா, சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றதுன்னு வச்சிருக்கான். ராமாயண பூர்த்தியா நம்மளால பாராயணம் பண்ண முடியலன்னா கூட சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணாலே ராமாயணத்தை பாராயணம் பண்ண பலன் சுந்தரகாண்ட பாராயணத்தினால சித்திச்சிடுறதுன்னு சொல்றான். அதனால்தான் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம்னு சொன்னான். ராமாயண மகாமாலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாலைக்கே ரத்தனமா விளங்கக்கூடியது என்ன, அனிலாத்மஜம் தான், ஆஞ்சநேயர் மட்டும்தான். அவன் நம்மை அழித்து காப்பான்னு சொன்னான் கம்பன் இல்லையா, அஞ்சிலே ஒன்றை பெற்றான்னு சொல்லி அவன் நம்மை அழித்து காப்பான். அப்படி நம்மளை காக்கிறதுக்காகவே உண்டான ஒரு அவதாரம் எதுனால், ராமன் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக ஏற்பட்டான், ராம பக்தியை சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக ஹனுமான் ஏற்பட்டான். ராமனை காட்டிலும் ஹனுமானுக்கு வைசிஷ்டியம் ஜாஸ்தி இன்னி பர்யந்தம் லோகத்துல. ஏன் அப்படின்னா, அவர் ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கல்கி அவதாரத்துக்கு தயார் ஆயின் இருக்கார். ஆனால் இவர் அப்படி இல்லை, இன்னி பர்யந்தம் ராம பக்தியை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். மற்ற எந்த விதமா பாராயணம் பண்றவா, நமக்கு படிப்பு வேணும்னு நினைச்சு பாராயணம் பண்ணாலும் நமக்கு படிப்பு கிடைக்கும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்றதுனால. நமக்கு இழந்த சொத்து வேணும்னு சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணால் சொத்து கிடைக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கணும்னு நாம பாராயணம் பண்ணால் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணால் நமக்கு கண்டிப்பா சித்திக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் மனோஜவம் மாறுத துல்லிய வேகம்னு சொன்னான். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிட்டம், இந்திரியங்களை அடக்கி வாழ்ந்தவர் அவர். புத்தி எந்த அளவுக்கு வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடியவர் அவர். புத்தி நமக்கு சர்வசாதக சாதாரணமா புத்தி நமக்கு வேகமா போகும். ஏன், இங்கிருந்து நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒபாமா பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி கூட நமக்கு சொப்பனம் வருது. ஏன், நம்ம புத்தியுடைய வேகம் தான் காரணம் அது. நம்ம புத்தி வேகத்துக்கு ஈடா லோகத்தில் வேகம்ன்றதே கிடையவே கிடையாது. ராமனுடைய பானம் வேகமா போச்சு, அது மாதிரி நம்முடைய புத்தி வேகமா போச்சு. அந்த புத்தி வேகம் நல்ல விஷயங்கள்ல போனாலும் பரவாயில்ல, கெட்ட விஷயங்கள்ல போச்சுனாலும் அதுக்கான அனர்த்தத்தை நாம தான் தேடிக்க போறோம். அப்படி சுந்தரகாண்டம்ன்றது அவ்வளவு ஒரு வசதியான விஷயம். வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணும்பொழுது அழகான கதை சொல்றா. வால்மீகி இந்த ராமாயணத்தை பண்ணும்பொழுது ஹனுமத் காண்டம்னு வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டாராம். ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த காண்டம் பூர்த்தியாக ஹனுமானுடைய பிரபாவங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம், ஏன் சொல்லணும், ஏன் பரதனுடைய பிரபாவம் சொல்லி ஒரு காண்டம் ஏற்படுத்த கூடாதா? ஆரண்ய அயோத்தியா காண்டத்தை ரெண்டா பிரிச்சு ராமன் காட்டுக்கு போறதெல்லாம் ஒரு காண்டமாகும், அயோத்தியா காண்டம் பரத காண்டம் ஆரண்ய காண்டம்னு வச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் போகல? ஏன் ஹனுமத் பிரபாவத்தை சொல்றதுக்காக தனியும் ஒரு காண்டம் வைக்கணுமானா? அதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னா, ஹனுமானுடைய பிரபாவத்தை லோகத்துல சொல்லி ஆகணும்ன்றதான் வால்மீகியுடைய எண்ணமும் கூட. ஏன் அப்படின்னா, இந்த ராம பக்திய லோகத்துக்கு காண்பிக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். ராம பக்திய லோகத்துல சொல்லியே ஆகணும். யார் மூலமா இந்த ராம பக்தியை சொல்ல முடியும் அப்படின்னா, ஹனுமானால மட்டும்தான் இந்த ராம பக்தியை சொல்ல முடியும். எங்கெல்லாம் ஹனுமான் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் நாம என்ன பண்றோம், ஜெய் சீதாராம்னு போய் ராமன் ஹனுமான நாம சேவிக்கிறோமோ இல்லையோ, ராமனை சேவிக்கிறதுக்காகவாது ஹனுமான் கோவிலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னி பர்யந்தம். அந்த அளவுக்கு ஒரு வைசிஷ்டியம் ஹனுமானுக்கு ராமனால ஏற்படுறது இல்லையா. ராம கைங்கரியத்தை அவன் பண்ணான். ஏன், பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சான். பெருமாளையும் பிராட்டியும் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறாளோ அவெல்லாம் நமக்கு உத்தமமானவாள். இன்னி பர்யந்தம் அவரெல்லாம் நாம சிரம் தாழ்ந்து சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால பெருமாளும் பிராட்டியும் ஹனுமான் சேர்த்து வச்சபடினால அவருக்கு மூலமுடுக்கெல்லாம் கோவில்கள் இருக்கு. இன்னைக்கும் மூலமுடுக்கெல்லாம் அவருக்கு விசேஷமான பூஜைகள் நடந்துதான் இருக்கு அந்த ஹனுமானுக்கு. அப்படி சுந்தரகாண்டம் ஹனுமத்து பிரபாவத்தை சொல்றதுக்காக ஹனுமத்து காண்டம்னு வச்ச உடனே இவர் ஹனுமான் வால்மீகியுடைய சொப்பனத்துல வந்து ராமகதைக்கு ராமன் தான் நாயகனா இருக்கணும் தவிர நான் நாயகனா இருக்கக்கூடாது, ஒரு காண்டத்துல கூட என் பேர் வரக்கூடாது ஹனுமத் காண்டம்னு சொன்னாராம். உடனே வால்மீகி என்ன பண்ணாரா, அப்படி என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சப்போ சுந்தரகாண்டம்னு பேர் வச்சாராம். சுந்தரகாண்டம் அப்படின்ற இந்த வார்த்தையே அழகு. ஏன் அப்படின்னா, சுந்தரே கிண்ண சுந்தரம்னு கேக்குறா. சுந்தரகாண்டத்துல என்னதான் அழகு இல்லை, எல்லாமே அழகுதான். சுந்தரகாண்டத்துல சீதை அழகு. ஏன்னா மகாராணியா இருக்கிறத காட்டிலும் அசோகவனத்தில் அவன் இருக்கக்கூடிய திருக்கோலம் அவ்வளவு அழகா இருக்கான் வால்மீகி சொல்றேன். சுந்தரகாண்டத்துல ராமன் அழகு, சுந்தரகாண்டத்துல ஹனுமன் அழகு, சுந்தரகாண்டத்துல இயற்கை அவ்வளவு அழகா இருக்கும், சுந்தரகாண்டத்துல காவிய ரச்சனை அவ்வளவு அழகா இருக்கும். வால்மீகியினுடைய காவியமாகட்டும், கம்பனுடைய பாடல்களாகட்டும், அப்படி சுந்தரகாண்டத்து கீழ் வரும்பொழுது அவளுக்குள்ளேயே ஒரு குஷி ஏற்பட்டுருது. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவறதோ அவளும் தேடி தேடி வார்த்தைகளை பிடிக்கிறா. கவிகள்லாம் சாதாரணமா உட்கார்ந்துட்டு எழுதல, அவள்லாம் எங்கெங்கேருந்தோ இருக்க வார்த்தைகள்லாம் இழுக்கிறாளாம், சண்டை போட்டு இழுக்கிறாளாம், இழுத்து வா இங்க வந்து உட்காருன்றாளாம். சந்தஸ்குள்ள கவிதை எழுதும்போது ஒரு வெண்பாக்குள்ள உட்கார வைக்கிறாளாம் கம்பன் இந்த வார்த்தைகள்லாம். அப்படி சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு அழகு ஏற்றம் கொடுத்தாங்க. அதனால்தான் கேட்கும்போது சுந்தரே கிண்ண சுந்தரம் நான் சாஸ்திரத்திலே சுந்தரஹா அப்படின்றதுக்கு கபிகின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கான். கபிகினா குரங்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா பார்த்தால் கூட இந்த சுந்தரகாண்டத்துக்கு ஹனுமத் காண்டம்ன்ற பேர் சித்திச்சு கொடுத்து. ஏன்னா சுந்தரஹானா குரங்குன்னு அர்த்தம். சுந்தரஹா ஏன்னா குரங்கை காட்டுல வேற எதுவும் லோகத்துல அழகா இல்லவே இல்லை. குரங்குதான் அழகா இருக்குன்றது சாஸ்திரத்தோட அபிப்பிராயம். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் இல்லையா, அதனால குரங்குதான் அழகு. அதனால சுந்தரஹா கபிகி அப்படின்னு. அதான் சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்துல இவர் ஹனுமத்து பிரபாவம் பூர்த்தியா சொல்றபடினால இந்த சுந்தரகாண்டத்தை நாம சேவிச்சாலோ, சுந்தரகாண்டத்தை நாம கேட்டாலோ அவ்வளவு புண்ணியம் இருக்கு. எங்கெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றாலோ அங்கெல்லாம் ஹனுமான் அவசியம் ஏறுவார்ன்றது தெரியுது. ஆனால்தான் கோவில்களில் கூட ராமாயண உபன்யாசம் பண்ணும்போது ஹனுமான் வரப்ப ஹனுமான் அங்க உட்கார வைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். ஏன் அப்படின்னா இந்த எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலின்றார். எங்கெல்லாம் ரகுநாதனுடைய கீர்த்தனை இருக்க போறதோ அங்கெல்லாம் நான் அஞ்சலி பண்ணிட்டு கேட்டு இருக்கேன். சாதாரணமா கேட்கல, அவள் சிரம் தாழ்ந்து அஞ்சலி பண்ணி நான் கேட்டு இருக்கேன். எது நாம சொல்ல போறதோ ஹனுமத் பிரபாவத்தை. ஆனால் அவர் எப்படி சொல்றார், எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம்ன்றார். ஏன் அப்படின்னா இந்த காரியம் நான் ரகுநாதனுக்காக பண்றேன், எனக்காகவா பண்றேன், ஹனுமானுக்காகவா அவர் கடல தாண்டார் இல்ல, ரகுநாதனுக்காக பண்றபடினால சுந்தரகாண்டத்தை எங்கெல்லாம் சேவிக்கிறாளோ அங்கெல்லாம் அவர் கண்டிப்பா இருப்பானா. ராமாயணத்தை சேவிக்கும் போது ஹனுமான போட்டு வைக்கிறாளோ இல்லையோ, சுந்தரகாண்ட பிரகடனம் வந்தபோது ஆத்துல அதை பாராயணம் பண்ணால் கூட ஒரு மன போட்டு அதுல ஹனுமானுடைய போட்டோ வச்சு அவருக்கு பிரதிதினம் ஏதோ ஒரு அம்சை பண்ணுவா இல்லையா, ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பிரசாரம் பண்ணி அந்த ஹனுமானுக்கு நிவேதனம் பண்ணி அதன் மூலமாக ராமாயணம் வாசிப்பான். அப்படி ஒரு பிரபாவம் இந்த சுந்தரகாண்டத்துக்கு இருக்கு. சரி, அவர் கிளம்புறதுக்கு தயாரா ஆயிட்டார். தயாரா ஆகணும்னு எப்படி வால்மீகியே எப்படி ஆரம்பிக்கிறார் ஸ்லோகத்தன்னா, தத்தோ ராவண நீதாயாஹ சீதாயாஹ சத்ருகர்ஷணஹம். தத்தோ ராவண நீதாயாஹ, ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதாயாஹ, ராவணனாலே அழைத்து செல்லப்பட்ட சீதையை கண்டுபிடிப்பதற்காக இவர் செல்கிறார். எப்படி போறார் இவர், இவரால் இது முடியுமா அப்படின்னு கேட்கிறார் நம்ம. இவரால் இது முடியும். அதனால்தான் என்ன சொன்னார் வால்மீகி, சத்ரு கரிசனஹான, சத்ருவை அழிப்பதற்காகவே பிறந்திருக்கக்கூடிய இவர் யாரு, சாட்சாத் ஹனுமான். சத்ருவை அழிக்கிறதுக்காக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஹனுமான் சீதையை கண்டுபிடிப்பதற்காக கிளம்பி போறானும் சாரணா தரித்தே பத்தி ஏச பதம் அன்வேஷ்டும். அடுத்து அடுத்து ஒரு ஒரு பதம் பதம் பதமா போறதுக்கு இவர் தயாரா என்று மேல மேல மேல மேல வளர்ந்து போறாராம். அப்படி வளர்ந்து போகும்பொழுது அதுவும் எழுந்து நிக்கிறாரா, எழுந்து நிக்கும் போது எல்லாம் கிளம்புறதான் கூட. ஏன்னா நல்ல காரியத்துக்கு ஒரு மகான் போகும்பொழுது கூடவே போய் வழி எடுத்து வைக்கணுமா. ராம கைங்கரியத்துல இவெல்லாம் ஈடுபட்டுக்கிறான். எது இந்த கல்லு மண் விருட்சம் செடி கொடி எல்லாம் ராம கைங்கரியத்துல நானும் ஈடுபடுறேன், நானும் ஈடுபடுறேன். தன்னால எவ்வளவு சக்தி இருக்கோ, பறக்கிறதுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு அது அவ்வளவு வேகம் பறக்கிறார் அந்த மாருதி. அவ்வளவு வேகம் பறந்த உடனே அதுவும் தீரஹாசலில கல்பேசு, எல்லாம் ஜலம்லாம் மேல கிளம்புறதுதான், கல்லுலாம் மேல கிளம்புறது, செடி கொடியெல்லாம் மேல கிளம்புறது. அப்படி கிளம்பி மேல போறதுதான் இந்த ஹனுமானோட சேர்ந்து. அப்படி ஹனுமானோட சேர்ந்து போகும்போது ஹனுமான் மேல கிளம்பி போயிட்டாராம். அதுவும் என்ன பண்ற, சசூரியாய மகேந்திராய, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது விக்னம் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒரு சங்கல்பம் ஒரு மங்களம் பண்ணிக்கிறது ஒரு வழக்கம் இல்லையா. ஆனால்தான் ஆத்திலையும் வேற நம்ம பண்றோம். எப்படி பண்றோம் நம்ம, சாதாரணமா இருக்கும்போது எஸ் எத் ஜுரத்த வக்ராத்யா பாரிசத்யா பரசுரம் விக்னம் நிக்னந்தி சதத்தம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லிதான் நம்ம ஒரு காரியத்தையே ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆரம்பிக்கிறோம் அந்த காரியத்தை அப்படின்னா என்ன பண்றது, விக்னம் நடைபெறாம இருக்கணும். அதுக்காக உடனே இவரும் குரு வணக்கம் பண்றாரு. நமக்கெல்லாம் குருவா இருக்க போறவர் ஒரு குரு வணக்கம் பண்றார். எதுனா சசு உரியாய மகேந்திராய, இவருடைய குரு யாரு, பால்யத்துல சூரியன், அதனால சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். மகேந்திராய இந்திரன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். மகா இந்திரன் யாரு, சாட்சாதா லோகத்துல இருக்க மொத்த பேருக்கும் தலைவன் யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமாள் தான். தேவேந்திரன்னா தேவேந்திரன் இல்லையா, அக்னி இந்திரன்னா அக்னி, வருணேந்திரன்னா வருணேந்திரன், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்திரன் ஏன் சேர்த்துக்கிறான்னா இந்திரன்னா தலைவன் அர்த்தம். அப்ப மகேந்திரன்னா யாரு, மகா பெரிய இந்திரன் லோகத்துல யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமாள். தன்னுடைய குருவுக்கு வணக்கம், குருவுக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அவருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குரு வணக்கத்தை பண்ணிட்டு மேல போறாரு. அப்படி மேல போகும்போது நனாதச்ச மகாநாதம், நனாதச்ச மகாநாதம், மேல நாதம் பண்ணிட்டே போறாராம் சத்தம் பண்ணிட்டு. எப்படின்னா ஜெயத்யதிபலோ ராமஹாம், ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு மேல போயிட்டே மேல போறாரு. அப்படி மேல போகிறப்போ மேல போறார் மேல போறார், போகும்பொழுதே சில சடங்குகள்லாம் ஏற்படுறது. பெரியவாள் வியாக்கியானம் பண்றா, நண்பன் நண்பனா வந்தால் கஷ்டம் இல்லை, இல்லை நண்பனே எதிரியா வந்தாலும் கஷ்டம் இல்லை, எதிரி எதிரியா வந்தாலும் கஷ்டம் இல்லை. இப்ப நான் பாருங்க, இவர் போயிட்டு இருக்கார், போன உடனே நடுவுல ஒரு மலை ஒண்ணு வளர்ந்துட்டே வந்து நிக்கிறது. அது யார் அப்படின்னா நண்பன் நண்பனாவே வரா, மைனாக்கம் அப்படின்ற ஒரு பர்வதம் இவரை தடுக்கிறதுக்காக வருது. இவர் பார்க்கிறாரு, இப்படி ஒரு மைனாக்கம் வந்தவொடனே இவர் சொல்றார், சரி எதுக்கு இங்க வருது? அந்த மைனாக்கம் வந்து பிரார்த்திக்கிறாராம், உங்க அப்பா தான் என்னை காப்பாத்தி இங்க எடுத்து வந்து போட்டிருக்க. தேவேந்திரன் ஒரு காலத்துல என்ன பண்ணிட்டான்னா, அந்த காலத்துல மலைகளுக்குதான் ரக்கை இருக்கும், இவன் கோபப்பட்டு வஜ்ராயுதத்தினால எல்லா ரக்கையும் மலைகளுடைய ரக்கைகள்லாம் ஒழிச்சுட்டான். அப்படி இருக்கிறப்போ உங்க அப்பா தான் என்னை எடுத்துட்டு வந்து இந்த கடல்ல போட்டார், அவருடைய பையன் நீ, ஆகையினால நீ கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நீ போகணும் இந்த மலையிலன்னு சொல்ற. இளைப்பாறிட்டு போகணும்னு உடனே இவர், ராம காரியத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன், இது இப்போ சந்தர்ப்பம் இல்லை, அதனால மேல போகணும் அப்படின்னா. அதிதிக்கில பூஜார்கா, ஒரு நல்ல அதிதி ஏதானே பூஜார்கம், ஒரு நல்ல ஒரு புருஷன் என்னதான அதிதி பண்ண முடியும், யாரோ ஒருத்தர் ஆத்துல வந்து இருக்க மகான், அவரை நாம கூப்பிட்டு வழி நடத்தி அதிதி பண்ண ஆதித்யம் அவருக்கு பண்ணி அனுப்புறோம். சாதாரணமா இருக்கிறவர்களுக்கு பண்ண மாட்டோம் இல்லையா. மைனாக்கன் சொல்றான், இல்ல நீங்க இருந்துட்டு போகணும், இல்லப்பா நான் ராம கைங்கரியத்துக்காக போறேன், வரும்போது நான் இருக்க வேணும்னா இப்ப போகணும், வேகத்தை குறைக்காத நான் வேகமா போகணும். சரின்னு அங்கேருந்து விடைபெற்று கொண்டு மேல போறார். மேல போறா சுரசான்னு ஒருத்தி, அவ என்ன பண்றான்னா வாயை திறந்துட்டு ஆண் நிக்கிறாராம். அவ வந்து ஒரு நாக தேவத்தை, எதிரி நண்பன் அவராக, அவள் ஒரு நாக தேவத்தை, தேவ மங்கையவோ, அவ என்ன பண்றான் வாயை திறக்கிறாராம். வாயை திறக்கும்போது இப்படிதானே வாயை திறப்போ, ஹனுமானம் வளர்ந்துட்டே போறாரா, என்ன பண்ணணும்னு கேட்கிறாராம். நீ என் வாய்க்குள்ள புகுந்தான் போகணும் அப்படின்னா, சரி உன் வாய்க்குள்ள புகுந்தானே போறணும் அப்படின்ட்டு இவரும் மேல வளர்ற, அவளும் வாயை திறந்துட்டே போறா. டக்குன்னு என்ன பண்றா, இவருடைய உருவத்தை சின்னதா ஆக்கிறாரா, சின்னதா ஆக்கின உடனே உள்ள புகுந்து வெளியில வந்துடுறாரா. நீ என்ன சொன்ன, உன் வாய்க்குள்ள புகுந்து போகணும்னு சொன்ன, உன் வாய்க்குள்ள புகுந்து வெளியில வந்துவிட்டேன், ஆகையினால உன்னுடைய நான் நீ என்ன சொன்னியோ அதை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரா ஆஞ்சநேயர். உனக்கு கண்டிப்பா நன்மை உண்டாகும்னு சுரசாவும் ஆசீர்வதிக்கிறார். இங்கேந்து மேல போறாரு. மறுபடியும் மேல போகும்போது இன்னார்தான் சாயையே பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு ராட்சசி. ஏன் அதனால்தான் நேற்று சீதையை பார்த்து, சீதையை அபகரிக்கும் போது சொன்னோம், ராவணன் நேரை பிடிச்சே அபகரிக்கிறான்னு சொல்லி சொல்லி ஸ்காந்த புராணத்துல இருக்குன்னு சொன்னோம். மகாபிராட்டிய கையால தொட முடியாது, அதனால ராவணன் என்ன பண்றான்னா நேரை பிடிச்சுட்டே இழுத்து போறான். ராவனுக்கே அந்த சக்தி இருக்கிறப்போ அவனுடைய ஆளுதான இவர் ராட்சசி, அதனால இவனுக்கும் இருக்கும் இல்லையா அந்த சக்தி, அதனால நம்ம நேழ பிடிச்சே இழுக்கிற சக்தி வரும் அவளுக்கு. அவள் என்ன பண்ணா, ஹனுமான் வேகமா பறக்கிறாராம், அந்த சக்தி தான் இருந்திருக்கு. இப்ப நம்ம நெஜத்திலிருந்து நேழ தனியா எடுக்கிறது இல்லையா, நேழ படம்னு சொல்லி போட்டோ எடுக்கிறது இல்லையா, அது மாதிரி அவள் அன்னைக்கு நேழிலிருந்து நெஜத்தை இழுத்தாள். நாம நெஜத்திலிருந்து நேழ எடுக்கிற மாதிரி அவள் நேழ் மூலமாக நெஜத்தை இழுத்திருக்காவ, அந்த சக்தி தான் அப்ப இருந்திருக்கு. அதனால அவ இழுக்கிறா, யாரோ ஒருத்தர் கீழே இருக்கிறாரேன்னு அவர் பாக்குறார். அவரு என்ன பண்றாரா, பிளவமானம் துதாம் தம் திருட்வான் சிம்மிகா நாம ராட்சசி, போயின்னு இருக்க அந்த குரங்க பார்த்த உடனே இழுக்கிறாரோ, இழுத்த உடனே அவர் அப்படியே நிக்கிறார். என்ன இருக்க நம்மளுக்கு வேகம் தடப்படுறதுன்னு கீழே பார்க்கிறான். ஒரு ராட்சசி, நீ எதுக்காக இங்க போறேனா? நான் இந்த மாதிரி ராம கைங்கரியத்துக்காக போறேன், ராவணன் சீதையை அபகரிச்சு வச்சுட்டு இருக்கான். எப்படி நீ உள்ள போக முடியும்? போக முடியாதுன்றா. எப்படி போவ நீ அப்படின்னு? போக முடியாதுன்னு உடனே நான் உன்னை இப்பவே தின்றம் பாரு அப்படின்னு சொல்லி ஆணு வாயை திறந்து வரான். வாயை திறந்து வந்த உடனே உள்ள போய் அவருடைய வயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்துட்டார். வெளியில வந்த உடனேவே அவர் சொல்றா, அவள் அவர் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார், என்னை தாண்டி நீ போற பத்தியா நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னா. தாம் சுதிருஷ்டியாச்ச திருத்தியாச்ச தாட்சின் ஏன நீ பார்த்ததா? தாம் சுதிருஷ்டியா திருத்தியாச்ச, அவளை பார்த்த உடனே அவன் ஹனுமான பார்த்த உடனே அவளுக்கு தோணி போயிட்டான், நீ கண்டிப்பா க்ஷேமம் அடைவாய் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவர் அவளும் அவன் அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேலப்படுறான். தேவர்கள்லாம் புஷ்ப மழை பொழியா ஹனுமான் மேல. இதனால ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம லோகத்துல வால்மீகி சொல்றாரு, எஸ்ய துயேதானி சத்வாரி வானரேந்திரயதாதவம், யாருக்கு இந்த நான்கும் இருக்கோ அவள் லோகத்துல சுபிக்ஷமா இருப்பான். யாருக்கு? ஹனுமானுக்கு இருந்த நான்கு விஷயங்கள் எது அப்படின்னா, திருதிஹி திருஷ்டிஹி மதிர் தார்க்ஷ்யம் ச கர்ம சுனசீததி. திருதிஹி அப்படின்னா தைரியம், ஒரு காரியத்துல இறங்கும் பொழுது எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு பயத்தோட பின்வாங்காமல் மேல் முன்னோக்கி போற தைரியம் திருத்திகி. திருஷ்டிகி பண்ணியே தீரணும் அப்படின்ற சமயோசித புத்தி இல்லையா. மதிகி திருஷ்டிகின்னா நல்ல பார்வை, இது அடைஞ்சே தீரணும்ன்ற பார்வை. மதிகினா சமயோசித புத்தி. தார்க்ஷம் அப்படின்னா மதிர் தார்க்ஷம், தாக்ஷ்யம் அப்படின்னா இதை என்னால பண்ண முடியுன்ற ஒரு ஒரு தர்மம் இல்லையா. நான் தர்மத்தான் பண்றேன், நான் பயப்பட வேண்டாம் அப்படின்னு எதை காட்டு எதை கொண்டு நான் பின்வாங்க மாட்டேன்ற ஒரு எண்ணம். இதையெல்லாம் இருந்தால் சகா கர்மசு நசீததி, அவன் கண்டிப்பா பின்வாங்க மாட்டான். நாம ஒரு காரியத்தை நிறைவேற்றத்துக்காக போறோம், வழியில ஒரு தடங்கள் வந்துட்டு தடங்கள் வந்து திரும்பி வந்துடக்கூடாது. நாம மேல மேல போகணும்ன்ற விஷயத்த தான் அழகா நமக்காக சொல்லிக் கொடுக்கிறார் ஹனுமானுடைய பிரபாவம். ஆரம்ப பிரபாவத்திலிருந்து இப்படி வால்மீகி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நண்பன் நண்பனா வந்தாலும் தப்பிச்சுடலாம், நான் எதிரி நண்பனா வந்தாலும் பிரச்சனை இல்லை. நண்பன் நண்பனானா மைனாக்கம், எதிரி நண்பனா இருந்தால் சுரசான்ற நாக தேவத்தை, எதிரி எதிரியா வந்தாள்னா சிம்மிகா. வால்மீகி சொல்றார் இதெல்லாம் காட்டின ஒருத்தர் இருக்கான், எதிரி நண்பனா வந்துட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. சகுனி மாதிரி உறவாடியே இருக்கான்னா நாம என்ன பண்ண முடியும்? அடிபட்டாதான் முடியும் இல்லையா. அதனால அவங்கிட்டதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றார் வால்மீகி பகவான். அப்படி இவர் போறார். இவர் போன உடனே லங்கையில புகூரத்துக்கு பாக்குறார். அதுவும் லங்கைக்கு போய் தப்புன்னு குதிச்சுட்டார். மயி கௌதூகலம் குரியுஹு, மயி கௌதூகலம், அப்பேற்பட்ட ஒரு குதூகலம் ஏற்பட்டிருக்கு. அப்பாடி சதயோஜன விஸ்தீர்ணம் இருக்கக்கூடிய கடலை நாம் கூட கடந்துட்டோம் பத்தியான்ற ஒரு ஒரு குதூகலம் வருது. உடனே பார்க்கிற இவ்வளவு பெரிய உருவத்தோடய போறது, எங்கேயாவது ஒரு 1000 அடி இருக்காரு இவர் ஒத்தரம், அதுல போக முடியுமா, லங்கை உள்ள பிரவேசிக்க முடியுமா? பார்த்தார், சின்ன குரங்கு பூனை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார். பூனை மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு மரத்து மேலேயே உட்கார்ந்து இருக்காராம். அருண் எப்படி சொல்றாருன்னா, சச்சாரு நானாவித ரூபதாரி, சச்சாரு அழகான நானாவித ரூபதாரி, ஏகப்பட்ட ரூபங்களை எடுக்கக்கூடிய அந்த பகவான் என்ன பண்றாராம், பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம், அந்த சமுத்திர தீரத்தை அடைஞ்சி அவர் என்ன பண்றாருனா சின்ன உருவம் எடுத்துன்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்படின்னா பறை ரசக்கியம் பிரதிபன்ன ரூபா, மற்றவாழால எந்த ரூபத்தை கண்டுபிடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு ஒரு ரூபத்தை எடுத்துன்னு உட்கார்ந்து இருக்கானா. சமவேக்ஷிதார்த்தம், அந்த லங்கைக்கு அருகில பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, பக்கத்துல என்ன எப்படி உட்கார்ந்துருக்கா, சமவேக்ஷிதார்த்தம், என்ன நடக்கிறதுன்றது பார்த்துட்டே இருக்கா, என்ன நடக்கிறது பார்க்கலாங்க, இருட்டு பரியந்தம் உட்கார்ந்துருக்க என்னதான் நடக்கு பார்க்கலாங்க. சரி பார்த்தார், இங்கிருந்து இருட்டு இருட்டு பரியந்தம் பார்த்துன்னு உட்கார்ந்துருக்க. அழகான வால்மீகி சொல்றார், அழகான பௌர்ணமி தினமான் கடல் பௌர்ணமி தினம் எங்க பார்த்த, இதான் இந்த காண்டத்திலே அழகு, அழக அங்கங்க இயற்கையை வர்ணிப்பா. இது ஹனுமத் காண்டமா போயிட்டபடினால வால்மீகிக்கும் குஷி ஏற்பட்டுருக்கு. மற்ற இடங்கள்ல இவ்வளவு இயற்கையை வர்ணிக்கல, சுந்தரகாண்டம் பூர்த்தியா நிறைய இயற்கையை வர்ணிச்சிருப்பார். அப்படி பௌர்ணமி நிலவு சாயங்கால வேலை, ஹனுமானே ஒரு கவி இல்லையா, நவ வியாக்கரண பண்டிதர்னு சொன்னோம், ஹனுமானே ஒரு கவி இல்லையா. அதே மாதிரி வால்மீகியும் ஒரு கவி, ரெண்டு பேருக்கும் சேர்த்தா மாதிரி கவி கவிதை ஓடி ஓடி வருதான். அது எப்படின்னா, சங்க பிரபம் சீரா சீ கஷீர மிருணாள வர்ணம், ஒரு வெள்ள வெளியேன்னு இருக்கு. சமுத்திரம் எப்படி இருக்கு? பால் நுரைச்சிட்டு வரா மாதிரி, நுரையோடு இருக்க மாதிரி வருது. அப்படி இருக்கு இந்த சமுத்திரம். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியான ஹனுமான் சந்தோஷப்படுறாரு. அப்பேற்பட்ட சந்தோஷத்துல உட்காந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கப்போ நகரத்துல எப்படி போறலான்னு போறார். அதுவும் நகரத்துல பிரவேசிக்கிறார். முதல் முதல் இத கம்மன் சொல்றான், இடது காலை எடுத்து வச்சான். ஏன்னா வலது காலை வச்சுதான் கிரியைகள், நல்ல காரியங்கள் பண்ணணும். ஆனால் இவர் நல்ல காரியம் பண்றதுக்கு வரல, அதனால இடது காலை வச்சு உள்ள பிரவேசிச்சாருன்னு சொல்றார். உள்ள பிரவேசிக்கிறார். அங்கங்க ஒரு தேவதை இருக்கும், காவல் தேவதைன்னு சொல்லுவா. கிராமங்கள்ல கூட நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். செல்லி அம்மன் சொல்லுவா, பிடாரின்னு சொல்லுவா, காளின்னு சொல்லுவா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பார், கிராமத்தை ரட்சிக்கிற தேவதை. அப்படி அந்த தேவதை இருக்கா. அந்த தேவதை பார்த்து கேட்கிறா, லங்கினின்னு பேரவ பெருமாளை பார்த்து, அதாவது பகவான் ஆஞ்சநேயர் பார்த்து கேட்கிறார், யார் நீ குரங்க, ஏன் உள்ள போற? அவர் பதில் சொல்லவே இல்லை. இந்த குரங்குலாம் இந்த பொம்நாட்டிக்கெல்லாம பதில் சொல்ல முடியும். நம்ம வேலை என்ன, உள்ள போகணும். இவளுக்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும்னு அவர் அடுத்த அடி வைக்கிறார். அடுத்த அடி வச்ச உடனே முதுகுலயே ஓங்கி அடிக்கிறார். அது எப்படி அடிக்கிறானா, அகம் கிணாரி லங்கா சுயமே வப்ளவங்கமா, நான் இந்த நகரத்தினுடைய லங்கையுடைய தேவதை, என் பேர் லங்கினின்னு பேரு. நீ என்ன சுயமே பிளவங்கம், எப்படி நீ தானா உள்ள போயிட்டு இருக்க, எப்படி நீ வந்து என் பர்மிஷன் இல்லாமல் உள்ள போக முடியும் அப்படின்னு முதுகுல ஓங்கி அடிச்சுட்டாராம். ஓங்கி அடிச்சவொடனே ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது. அவர் யாரோ நம்ம ஏதோ தட்டினாலும் தெரியும் பார்த்தா அவர் இருக்கிறான். என்னமான்னு கேட்கிறான். அடிச்ச உடனே ஒரு கோபம் வந்துருச்சு. அவரு கோபம் வந்தவுடனே இடத்த முஷ்டியால ஓங்கி ஒரு குத்து விட்டாராம் அந்த கன்னத்திலேயே. கன்னத்துல ஓங்கி குத்து விட்ட பிறகு அடுத்த கணம் அவள் கதிகலங்கி போய் அப்படியே நிக்கிறாளாம். அதுவும் எப்படின்னா, சமயே சௌமிய தித்தந்தி தத்துவவந்தோ மகாபலா. சத்துவவந்தர் நீங்க, எனக்கு ஒரே ஒரு கஷ்டம், எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி நீ. உங்க பார்த்தாவே நீ பார்த்தாலே நீர் படித்தவர்னு தெரியுது. ஒரு பொம்முநாட்டி இப்படி அடிக்கலாமா, இது நியாயமானு கேட்கிறான். யாரு அடிச்சது? இவதான் முதல்ல, இவதான் முதல்ல அடிச்சா. அதுக்கு பதில் தான் அவர் வச்சார். அதுக்கு என்ன கேட்கிறான், சமயே சௌமிய திஷ்டந்தி, நல்ல சமயத்துல தான் இருக்கேன், நீர் என்ன அடிக்கலாமா, இப்படி அடிச்சுட்டேரே அப்படின்றா. அடித்த உடனே, நீ இந்த மாதிரி நான் ராம காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், ராம காரியத்தானே போறேன், கண்டிப்பா அது நிறைவேறும். எப்படின்னா, எதா தோம் வானரா கஷ்டத்து விக்ரமாத்து வசமானையே. ஒரு காலம் பிரம்மா எனக்கு சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, ஸ்வயம் ஸ்வயம்புவா தத்தம். எப்படி அப்படின்னா, என்கிட்ட ஒரு நாள் பிரம்மாயன் பிரத்யமாய் சொன்னார், ஒரு நாள் இந்த லங்கையில ஒரு குரங்கு ஒண்ணு பிரவேசிக்கும், அந்த குரங்கு உன்னை இடது கையால ஓங்கி ஒரு குத்து விடும், யார் குத்து விட்டால் நீ கதிகலங்கி போய் நிப்பியோ அப்ப வந்து இந்த லங்கைக்கு அழிவுன்னு நினைச்சுக்கோனா. எதா துவாம் வானரா கஷ்டித்து, எப்ப உன்னை போல ஒரு வானரம் வந்தால் முடியுமோ அப்படின்னா. அப்போ உடனே அவர் சொன்னாரா, உனக்கு ஜெயமே உண்டாகும்னு சொன்னார். ஜெயமே உண்டாகும். உடனே இவர் அவள்கிட்ட விடை பெற்றுக் கொண்டு மேல போறார். விடை பெற்றுக் கொண்டு மேல போனால் இவர் எங்கெங்கெல்லாமோ பார்க்கிறார், எல்லா இடமும் போறார். லங்கை ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க மங்கள வாத்தியங்கள்லாம் ஓசப்படுறது, ஏகப்பட்ட மாளிகைகள், ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அவன் வந்து விஸ்வகர்மா மூலமா இழைச்சி இழைச்சி குபேரனை சண்டை போட்டு குபேரனை அழைச்சிட்டு வந்து விஸ்வகர்மாவை அடிச்சே அவனை கூட்டிட்டு வந்து அதன் மூலமா இழைச்சது இல்லையா லங்கைன்றது இல்லையா. இந்த லங்கைன்றது குபேரனுடைய பட்டணம். இந்த குபேரனும் விஸ்வகர்மாவும் அண்ணா தம்பி. இந்த குபேரனுடைய பட்டணம் தான் லங்கை. ராவணன் என்ன பண்ணா, தன் சைன்யத்தோட போய் அடிச்சே துரத்திட்டான். அங்க இருந்து அடிச்சே துரத்தி அங்க இவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால அது அவ்வளோ அழகா இருக்கு. லக்ஷ்மணன் சொல்றாரு பின்னாடி யுத்தகாண்டத்துல, அபி சுவர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோச்சதேன்றார் ராமன். லக்ஷ்மணன் சொல்றாரு, அயோத்திக்கு எதுக்கு போனோம், அதுவே சூன்ய தேசம், அது பரதனே ஆளட்டுமே. லங்கையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஹனுமான் அழிச்சிட்டு வந்த பிறகு அவன் அப்படி மாத்திட்டான் ராவணன். பாத்துங்க, ஹனுமான் அழிச்சிட்டு வந்துட்டார், அழிச்சிட்டு வந்துட்டு அத்த கேப்ல ராவணன் அப்படி மாத்திட்டான். லக்ஷ்மணனுக்கு அவ்வளவு ஆசைப்படுற லங்கை மேல, எதுக்கு நம்ம போகணும்னு லக்ஷ்மணன் கேக்குறான். உடனே ராமன் சொன்னார், அப்பி ஸ்வர்ணமயிலங்கா நம்மே லக்ஷ்மணன் வச்சது, ஸ்வர்ணமயமாகவே லங்கை இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, ஜனனி ஜென்மபூமிச்ச சொர்க்காதத்துக்கு எரியது, தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை காட்டிலும் வசந்ததுன்னு ராமன் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கு அந்த லங்கை. அந்த லங்கையில ஒரு ஒரு இடமா பார்க்கிறார், போறாரு. ஒரு இடமா பார்த்தா ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போறார். அங்கே அந்தப்புறத்துக்கு போனால் அங்க மண்டோதரி படுத்திருக்காள். முதல் நாளே சொன்ன மாதிரி சூர்பனகைன்னு நினைச்சிட்டார், சீத்தைன்னு நினைச்சிட்டார். சீத்தைன்னு நினைச்ச உடனே இவர் ரொம்ப கஷ்டப்படுறார். கஷ்டப்பட்டுன்னு ஒரு ராவணனுடைய அந்தப்புறத்துல மகாலட்சுமி படுத்திருக்காளேன்னு நினைச்சிட்டு, சரி போகட்டும், கண்டேன் சீத்தையன்ற எண்ணம் வந்துருச்சு. கண்டேன் சீத்தையன்ற எண்ணம் வந்ததுனால இந்த இடத்துல தான் வால்மீகியனுடைய கவிதை ரசனை தெரியுது. இந்த மாதிரிலாம் ஸ்லோகம் எழுதவே முடியாது. வால்மீகியாருக்க சொத்து எழுதியிருக்காரு இல்லையா, ஆ கோட்டையாமாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகவு ஜகாம, ஆஸ்போட்டையாமாச சுச்சும்ப புச்சம் குதிச்சு குடிச்சு இந்த பக்கம் அதிப அந்த பக்கம் குதிக்கிறதா, வாழை சுத்தம் விட்டுக்கிறாரா, நனந்த சிக்ரீட ஜெகவு ஜகாம நனந்த நாட்டியம் ஆடுறாரா, சிக்ரீட குட்டிகரன் ஆடிக்கிறாரா இல்ல, ஜெகவு ஜகாம இந்த பக்கம் பாட்டு பாடுறா, குரு குருன்னு பாட்டு பாடுறாரா, ஜகாம இந்த பக்கம் ஓடுறாரா அந்த பக்கம் ஓடுறாரா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்தம்பான் ஆரோகன்னு நிப பார்த்த பூமி, ஸ்தம்பான் ஆரோகன்னு மேல ஏறாராம் கீழே இறங்குறான், நிப பார்த்த பூமி இப்படி மேல ஏறாராம், அப்புறம் தலைகீழாவே இறங்குறாராம், தலைகீழா இறங்குறாராம், மறுபடியும் முதல் தலைகீழ மேல ஏறாராம். இதெல்லாம் எப்படி தெரியுதுதான், நிதல் செயன் சுவாம் பிரகதின் கபீனாம், இதெல்லாம் குரங்கு புத்தி கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கு. குரங்கு புத்தி கொஞ்சம் எட்டி பார்த்ததுனால்தான் மண்டோதரியை கூட இவர் சீத்தையன்னு நினைச்சிட்டாரு, இல்லைன்னா இந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டாரு. சரி மண்டோதரியை கூட சீத்தை நினைச்ச அடுத்த கஷணம் இவர் பார்த்தார், பார்த்தேன்னு ஐயோ ராவணன் கிட்ட பக்கத்துல போய் மகாலட்சுமி ஜெகன் மாதா படுத்துட்டு போனான், எப்பேற்பட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா, மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டாமா, தன்னைத்தானே நிந்திச்சுக்கிற இந்திரிய நிகிரகம் வேண்டாமா, பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நினைக்க முடியுமா, பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், பார்த்த உடனே முடிவு பண்ணாமல் நாம நம்முடைய மனசுல இது தகுமா இது தகாதா அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கணும்னு ஹனுமான் தன்னுடைய கதையினால சொல்றார். அதுவும் எப்படிதான், சச்சின் தயாமாச தத்தோ மகா கபிஹி ததா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து சச்சி தகா அனுமானவர் சிந்தையா மாச உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காராம், எப்படி இந்த மாதிரி ஒரு அனர்த்தம் நடந்தது, மண்டோதரிய போய் நான் வந்து சீத்தை நினைக்கலாமா, இது தப்பு இல்லையா, மனசை ஒருநிலைப்படுத்துற ஒரு சக்தி எனக்கு இல்லாம போயிடுச்சே, ராம காரியத்துக்காக நாம வந்திருக்கோம், மனசை ஒருநிலைப்படுத்தாம இருக்க முடியும், இருந்திருக்கிறேன் எப்படி அது, நான் அப்படி பண்ணிட்டேனே தப்பு இல்லையா அப்படின்னா, தப்பு இல்லையான்னு உடனே அடுத்த க்ஷணம் அவரே தன்னை சுதாரிச்சுக்கிறார், நான் பண்ணது தப்பு இல்லை, ஏன் அப்படின்னா, ஒரு பெண் காணோம்னா எங்க தேட முடியும், பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் தான் தேட முடியும், அந்த புறத்தில் தான் தேட முடியும், நான் போய் எங்கேயோவா தேட முடியும், ஏன்னா இவர் பார்க்கல அசோகவனத்தை, அதனால சொல்றேன், ஒரு பெண் காணோம் இல்லையா மார்க்கெட்டு போயிருக்கா அப்படின்னா, மார்க்கெட்ல போய் தான் தன் பனை மனைவி எங்க இருக்கான்னு தேட முடியும், மார்க்கெட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் தன் மனைவி எங்க இருக்கான்னு தெரியும் தேட முடியும், ராவணனுடைய இலக்கையில தான் சீத்தை இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, அப்படி இருக்கிறப்போ இங்கதான் தேட முடியும் அப்படின்னு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறாரா, நாம் பண்ணது தப்பு இல்லைன்னு. அனிர் வேதேகி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா, நான் இந்த மாதிரி ஒரு அனிர்வேதப்படுறதுக்கான என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, சரி இவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு மேல பார்க்கிறேன், மேல பண்ணணும், சீத்தை எங்க பார்த்தாலும் கிடைக்கவே இல்லை, யோசிக்கிறார் ஏன் சீத்தை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, என்ன நான் சீத்தை இல்லாமல் திரும்பி போனால் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து சீத்தை இல்லைன்னு சொல்றியே, இது நியாயமான ஜாம்பவாதிகள்லாம் என்னை கோச்சிக்க மாட்டாளா, நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்தியா அப்படின்னு சீத்தை காணவேன்னு கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு க்ஷணம் அவருக்கு தோன்றதா, எப்படி தோன்றது அப்படின்னா, உடனே நான் யாரு சீத்தையை தேடுறதுக்கு, பெரியவாள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால்தானே சீத்தையை நம்ம தேட முடியும், நான் யாரு சீத்தையை தேடுறதுக்கு, சீத்தை வா அப்படின்னா எதிர வந்தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பிரார்த்திக்கிறாராம், சீத்தை வேணும்னு சொல்லிட்டு சீத்தையை நாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, எப்படி வேணா நமோ சுராமாய சலக்ஷ்மணாய தேவியை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய, ராமனுக்கு ஒரு வணக்கங்கள், லக்ஷ்மணனுக்கு ஒரு வணக்கம், தேவியைச்சு தத்தை ஜனகாத்மஜாய தேவியா இருக்கக்கூடிய அந்த சீதாதேவிக்கு ஒரு வணக்கம், நமோஸ்து ருத்ரேந்திரி யமா நிலேபியா ருத்ரனுக்கு யமனுக்கு அனிலன்னா அக்னி அவனுக்கு இவாள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா சந்திரன் சூரியன் இவா எல்லாரும் மருத்கணங்கள் இவா எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், தயவு செய்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி சீத்தையை கண்டுபிடிச்சு கொடுங்கலன்னா அடுத்த நிமிஷம் சீத்தை எங்க இருக்காங்க தெரிஞ்சு போச்சாங்க. இவள் பிரிவாள்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ண உடனே நேரவன் பார்க்கிறாராம், பார்த்தால் ச சததர்ஷ விதுரஸ்தம் ததர்ச அவன் பார்த்துட்டான். எங்கனா தூரத்துல ஒரு அசோகவனம் ஒண்ணு தெரியுது. அடடா அந்த அசோகவனத்துக்கு நம்ம போகலையே, அங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி அங்க போய் பார்த்தா அழகான குளம் இருக்கும், அங்க அழகழகான மரங்கள்லாம் இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல, அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் அந்த இடத்துல. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, சுத்தி அசோக மரங்கள், சுத்தி சிங்ஷுபா விருட்சங்கள் இதெல்லாம் அழகா இருக்கும். இந்த சிங்ஷுபா விருட்சங்கள்லாம் இருக்கும்பொழுது நேர பார்க்கலாம், நேர பார்த்தால் அங்க அழகான ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க. அழகான பெண்மணி எப்படி உட்கார்ந்துருக்கா, ஏகவேணின்னர். ஏகவேணினா ஒரு தலை ஒத்த பின்னல் பின்னிட்டு உட்கார்ந்துருக்காரு. எப்போ பின்னல் பின்னது, அந்த பின்னல் வந்து ராமன் அந்த பஞ்சவட்டியில பின்ன பின்னலோடு அப்படியே இருக்கலாம், ஜடாமொழி தரிச்சுன்னு அப்படியே இருக்கலாம். அப்படி இருக்கிறபடினால இவன் என்ன பண்ணா, அவளை பார்க்கிறா. அவளை பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரிலாம் கூட இருக்க முடியுமா அப்படின்னு மெலிஞ்சு போய் ராமனையே நினைச்சிட்டு வாழற அந்த சீதையை பார்க்கிறார். ராமனையே நினைச்சிட்டு வாழற அந்த சீதையை பார்த்த உடனே அவள் பார்க்கிறார், இவ்வளவு அழகோடு இருக்கிறார், இப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறவளை பிரிஞ்சு ராமன் எப்படி வாழ்ந்தான். முதல்ல ராமனை பத்தி அவர் தப்பா நினைக்கிறார். கிஷ்கிந்தாகாண்டத்துல தப்பு இல்லையா இது, இது ஒரு பெண்ணுக்காக இவன் இவ்வளவு பரிவோ பண்ணலாமா, ஒரு சக்கரவர்த்தியா இருக்கவன் எத்தனை கல்யாணம் வேணா பண்ணிக்கலாமே, இவன் இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கலாமே, அப்படி ஒரு பெண்ணுக்காக பரிவோ பண்ணலாமா இல்லையா. இப்படி சொன்ன உடனே அடுத்த கணம் அவர் யோசிக்கிறாராம். யோசித்த உடனே சீதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எண்ணம் வந்தது. சீதையை பார்த்த அடுத்த கணம் இப்பேற்பட்ட ஒரு மகா பதிபிரதியா இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவை இழந்துட்டு அவன் எப்படி உயிரோடு இருக்கான், இவ்வளவு நாள் அவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையானா. அதே எப்படி சொன்னானா, துல்யசீல வயோபுருத்தான் துல்யா அபிஜனம், துல்யசீல வயோபுருத்தான், இவளுக்கு ஏற்றது அவன் தான், அவளுக்கு ஏற்றது இவன் இல்லையா, அப்படி துல்யசீல வயோபுருத்தான், ஒரே வயசுல ஒத்த வயசுடையவாளா இருக்கான் ரெண்டு பேரும், துல்லியா அபிஜன சம்பிரதம், இவருக்கு ஏத்தவளா அவ இருக்கா, அவளுக்கு ஏத்தவளா இவ இருக்கா. அதனால ராகவோ அருகதி வைதேகி, ராகவனுக்கு வைதேகி தான் அருகதை உடையவள். அதே மாதிரி சம்சேயம் அசிதேக்ஷணம், அசிதேக்ஷணம்னா இந்த அழகான கண்ணை படைத்தவள் அவனுக்காகவே பிறந்தவள் இவர் இல்லையா. இவா ரெண்டு பேருக்கு தான் பரஸ்பரமான அருகதை இருக்கோ தவிர, ஒத்தர கல்யாணம் பண்ணிக்கிறது அருகதை இருக்கோ தவிர வேற யாருக்குமே இல்லை இல்லையா. வேற யாரோ சீதையை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வேற யாரோ ராமனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவா ரெண்டு பேர் தான் பரஸ்பரம். ஜெகன் மாதாவுக்கும் ஜெகதீஸ்வரனுக்கும் தான் இந்த ஒரு ஒத்துமையானது இருக்கும்னு ஹனுமார் முடிவு பண்றார். ஹனுமார் முடிவு பண்ண உடனே அவர் பார்க்கிறார், மேலேந்து சிங்சிபா விருட்சத்திலேருந்து பார்க்கிறார், கிஷி க்ஷமா புஷ்கர சன்னிபேக்ஷணம் யாரக்ஷ தீராகவ லக்ஷ்மணாபியம். அவர் பார்த்தாராம், சீதையை பார்த்த உடனே அந்த ஆனந்தத்துல பார்த்த ஆனந்தத்தை சொல்றாராம், இவ்வளவு நாள் நான் இவளை பார்க்கல, பார்த்த உடனே தான் தெரியறது, யாரக்ஷதி ராம லக்ஷ்மணாபியம், ராமரையும் லக்ஷ்மணரையும் இது நாள் வரையில் யார் காப்பாத்தின்னு வந்ததுக்கா, இவதான் காப்பாத்தின்னு வந்தான். இவளுடைய ஒரு பாத்திபுரட்சிய தர்மமும் இவளுடைய ஒரு லக்ஷ்மணன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யமும் தான் இவ்வளவு நாள் அவ ரெண்டு பேரை காப்பாத்திட்டு வந்திருக்கு இல்லையா. கிருதிக்ஷமா புஷ்கர சன்னிபேக்ஷணா, இந்த பூமியை யார் காப்பாத்தின்னு வந்திருக்கான, அனன்ய தெய்வத்தும் இவம் கமாச்சன், இயம் கமாச்சன், இந்த சீதா பிராட்டியினுடைய பொறுமை தான் இந்த பூலோகத்தை இது பரியந்தம் காட்சி காப்பாத்தின்னு வந்தது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் புரிஞ்சுக்கிறார். ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டு இவர் என்ன பண்றாரா, நேர பார்க்கிறார். பார்த்தால் அங்க ராவணன் வந்துருக்கான். ராவணன் வரத பார்த்த உடனே தேவி பிரபாத்தே கதலி எட்டான்னு சொன்னார் வால்மீகி. ஒரு வாழைப்பழம் பைக்குள்ள வச்சால் எப்படி அடிபட்டு நசுங்கி போகுமோ அத மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம் பொருந்திய சீதை ராவணனை பார்த்த உடனே அப்படியே நடுநடுங்கி போறாளாம், பயப்படுறாளா அவன் கிட்ட வர வர தன்னுடைய புடைகள் படைகள் புடைச்சூழ அவன் நடந்து வந்துருக்கான். சீதையை பார்க்கறதுக்காக, சீதையை பார்க்கறதுக்காக அவன் நடந்து வரலாம், நடந்து வந்து அடுத்த க்ஷமம் அதுவும் பார்க்கிறான், ஏன் இப்படி பண்ற நீ, பார்த்த அடுத்த க்ஷணம் கேட்கிறான், இந்த மாதிரி நீ பண்ணலாமா, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி பண்றேன்னு உடனே, நானும் உன்னை பார்த்தேன் 10 மாசமா பார்த்துதான், நீ துளி கூட ஒத்துக்கவே மாட்டேன்றிய, எது கேட்டாலும் என்ன தெரியுது, ராமன் தர்மம் பண்ணவன் சொல்றிய, ராம என்னத்த தர்மம் பண்ணான், நான் தான் தர்மத்தையே பண்ணிட்டு இருக்கேன். ராமன் ஒரு தர்மமும் பண்ணவே இல்லை. நான் தான் தர்மத்தை அனுஷ்டிச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, கமனம் வா பரஸ்திரீனாம். என் தர்மம் என்னன்னு தெரியுமா முதல்ல அவனுக்கு? பரஸ்திரீகள்கிட்ட போறது ராட்சசாருடைய தர்மம். பரஸ்திரீகள்கிட்ட போறது ராட்சசாருடைய தர்மமா இருக்கிறபடினால என் தர்மத்தை தான் நான் பண்ணேன். நான் என்னவோ தர்ம மார்க்கத்திலேருந்து சம்பளிக்கா மாதிரி கூட என்னை பத்தி தப்பா பேசுறாள். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உச்சிதம். உனக்கு நான் தான் ஏத்தவன், அவன் ஏத்தவன் கிடையாது. வேறுனா ஒன்னு சொல்ல, நான் ஒண்ணு பண்ணட்டுமா? உங்க அப்பா ஜனங்களுக்கு மாசா மாசமாவோ வருஷமாவோ மொத்தமாவோ ஏதாவது நான் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவா, அப்போவாது நீ வந்து என்னை ஏத்துப்பியா? சரி, இதுவரையும் என்ன ஏத்துக்கல நீ. நான் உங்க அப்பாவுக்கு க்ஷேமமா இருக்க சொல்லி மற்றவாள் நான் ஒழிச்சு கட்டி விடுறேன். உன் பிறந்தாத்துக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? நான் அந்த மாதிரி செஞ்சு விட்டமா? சரி, வேற என்ன பண்ணணும் சொல்லி நான் பண்றேன் அப்படின்னு ராமன் ராவணன் சீதை இடத்துல கேக்குறான். நான் என்ன பண்ணா நீ என்னோட சேருவேன்னு சொல்லுது. சரி, இவ்வளவு துர்புத்தியோட பேசுறவன்ட்ட இது நாள் வரை பேசவே இல்லையா? வாழ்ந்து சொல்றேன், இது நாள் வரையில பேசவே இல்லை. முதல் முதல் பேசுறாளா சீதாதேவி ராவணன் இடத்துல. ஏன் அப்படின்னா, நல்ல விஷயத்தை சொல்லி அவனை கரை சேர்த்தனும் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஏன்னா நித்தியம் அத்தியாத நிகிரகம்னு தேசிகன் சொன்னார். அவளுக்கு நிகிரகம் பண்றதுன்ற சொல்லி கூட தெரியவே தெரியாது. அவள் பிராட்டியா இருக்கிற அப்படின்னா எல்லாரையுமே ரட்சிக்கணும். ஏதோ ஒரு குழந்தை தப்பு பண்றது, ஒரு குழந்தை தப்பு பண்ணா அம்மா அது மேல கோச்சு பாரண்ணா. இருக்கிறதுலயே மோசமான தப்பு பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் எதுவா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. அதுலேருந்து ரட்சிக்க வேண்டி அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு யாருது? சாட்சாத் தாயாருடைய. அதனால அவன் என்ன பண்றான், நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றதுதான் முதல் முதல் பேசுறான். அது எப்படி பேசுறான்? அவள் ஒரு பக்கத்துல இருந்த திருச்சிட்டு பக்கத்துல இருந்த தர்பை எடுத்து அங்க போட்டுட்டு அவனுக்கு முன்னாடி நடுவுல போட்டுட்டு இவள் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு புல்லை எடுத்து நடுவுல போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறான் ராவணன். ஏ ராவணா, ராட்சசாருடைய தர்மம் இதுன்னு சொன்னியே, ராட்சசாருடைய தர்மம்னா பரஸ்திரீ கவனம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பரஸ்திரீ கவனம் யாருமே பண்ணக்கூடாது. அதை சொல்றேன் உங்ககிட்ட, திருணமந்திரம் ரத்த கிருத்வா, அதனால ஒரு புள்ள போட்டு பேசுறாங்க. பல புருஷனோட நேரம் பேசக்கூடாது, ஒரு இடைவெளி வேணும். அதனால திருணமந்திரம் ரத்த கிருத்வா, ஒரு புள்ள போட்டு பேசுறேன். இந்த நீ ஏதோ சொன்னிய, உன்னுடைய தர்மம் உன்னுடைய தர்மத்தை நீ காப்பாத்துறேன்னு சொன்னிய. உன் தர்மத்தை நீ காப்பாத்துறது அனர்த்தத்துக்காக காப்பாத்துற. தர்மம்னா ராகவன் பண்றதுதான் தர்மம். தர்மம் என்னன்னு நீ ராகவனை பார்த்து தெரிஞ்சுக்கணும். திருணமந்திரம் ரத்த கிருத்வா, இதெல்லாம் உன் தர்மம் எல்லாம் இந்த புல்லுக்கு சமம். இல்லையா, இந்த உடனே நம்ம பண்றா மறுபடியும் திருணமந்திரம் ரத்த கிருத்வா. எப்பேற்பட்ட பிரம்மஞானி, நீ அனுப்புற பணத்துக்கு அதை ஏற்றுண்டு என்ன வந்து உன்னோட சேர சொல்லி அவர் வந்து என்கிட்ட சொல்லுவாரா என்ன? பிரணவந்தர் ரத்த கிருத்வா, இது வந்து புல்லுக்கு சமம் தான் அப்படின்னு நான் ஒண்ணு சொல்றேன். திருணமந்திர ரத்த கிருத்வா, இதை நீ புல்லா நினைக்கிற, என்னுடைய பட்சத்தை சேர்ந்தவா எல்லாமே உன்னை புல்லா தான் நினைப்பான். என் நாசம் என் பக்கத்துல இல்லைன்னு நினைக்கிறியா? அன்னைக்கு சம்பத்திலிருந்து உண்டானா ஒரு என்னுடைய பெருமாள் சம்பத்திலிருந்து உண்டானா மாதிரி என்னுடைய பெருமாள் இந்த புல்லுல இருந்து உண்டாயிடுவார். ஜாக்கிரதை, அதனாலதான் திருணமந்திர ரத்த கிருத்வா எதிர நான் ஒரு புல்ல வச்சிருக்கேன். ஜாக்கிரதை, இந்த புல்லுலேருந்து என் நாசம் உண்டாயிடுவான். இப்படி எல்லாம் சொன்ன உடனே மேல பேசுறாளாம், எதி சந்தோ, அதாவது இக சந்தோ நமா சந்தா சதோவா நானும் வர்த்தது. இந்த இடத்துல உனக்கு நல்லதை சொல்றவா யாருமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்லதை சொன்னால் நீ இப்படி இருக்க மாட்டேன். ஒருவேளை நல்லதை சொல்றவாள் இருக்கா இல்லையே தெரியுது. இந்த லங்கா இவ்வளவு சுபிக்ஷமா இருக்க, எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையில இருக்க, இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க இருக்காள் யாரு? விபீஷணாதிகள் போல பிராட்டி விபீஷணன் பேர சொல்ல, ஆனால் விபீஷணாதிகள் போல இருக்கவா, நல்லவாள் இருக்கா, ஆனால் நீ நானு வர்த்தத்தை நீ அவளை ஃபாலோ பண்ணல, அதனாலதான் நீ இப்படி இருக்க. மிக சந்தா இருந்துருக்கா, ஆனால் நீ அவளை ஃபாலோ பண்ணல. நான் ஒன்னே ஒண்ணு உனக்கு சொல்றேன், என்ன சொல்றேன் தெரியுமா, ராமன் கிட்டே தப்பிக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணும், விதித்த சகி தர்மஜா சரணாகத பத்தலாம். சரணாகத்தை அவர் அவதரித்திருக்கார், இந்த அவதாரமே சரணாகத அவதாரம். ஆகினாலும் நீ ஒண்ணு பண்ணு, அவனிடத்துல போய் சேர்ந்துரு, என்னை மண்டியிட்டு பிரார்த்திச்சு என்னை அவன்கிட்ட ஒப்படைச்சிரு, எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் அப்படியே கொண்டு போய் ஒப்படைச்சிரு, அவன் உன்னை சேர்த்துருவான். ஏன் அப்படின்னா, தேன மைத்ரி பவத்தை எதி ஜீவித்து வைக்கிறது, நீ வாழணும்னு ஆசைப்பட்டனால் அவனோட நீ மைத்ரி, அவனோட நீ ஒரு ஸ்நேக பாவம் வச்சுக்கோன்னு இவர் ராவணனை பார்த்து சீதாவை ரெண்டு பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசினாலும் கூட அவன் கேட்கவே இல்லையாம். கதம் வியாகரத்தோமாம், என்னை பார்த்து நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம், என்ன பேசுற நீ, எப்படி உனக்கு பேசுறதுக்கு தைரியம் எல்லாம் வந்தது, இவ்வளவு நாள் பேசாம இருந்து அசோக வனத்துல இருக்கக்கூடிய காயையும் பழத்தையும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு தைரியம் வந்துட்டா, எவ்வளவு தைரியம் உனக்கு, என்னை பார்த்து இப்படி எல்லாம். கதம் வியாகரத்தோமாம், தேன ஜிஹ்வா பாபசீரியது, இந்த நாக்கே இருக்காது இதுக்கப்புறம் ஜாக்கிரத, இப்படி எல்லாம் நீ பேச முடியுமா. உடனே பார்க்கிறான், அவளை இந்த க்ஷணமே கொண்ணுன்னு வேகமா போறான், அவளை அடைய முடியும். ஆனால் ஒரு ஸ்திரீ கொடுத்த சாபம் அவளுக்கு, ஒரு ஸ்திரீயுடைய பர்மிஷன் இல்லாமல் அவன் தொட்டுட்டான்னா அந்த ராவணனுடைய 10 தலையும் வெடிச்சே சதறிடும்ன்றது. ஒரு மகா பதிவிரத்தையை இவன் தப்பு பண்ண உடனே, பதிவிரத்தை கிட்ட இவன் தப்பு பண்ண உடனே அந்த பதிவிரத்தையுடைய சாபம் சீதையை அவன் விட்டு வச்சான். இல்லைன்னா முதல் நாளே சீதையும் அவன் அடைஞ்சிருப்பான். இந்த சாபத்தினால அவனை அவள் ஆசைப்பட்டே வரட்டும் இவன் பொறுத்துன்னு இருக்கான். உடனே பார்க்கிறான், உடனே பார்த்த உடனே இவன் கோபப்படுறான். கோபப்பட்டவுடனே அவளுடைய மனைவி ஒருத்தி தான்யமாலினின்னு ஒருத்தி அவ போறான், அவ தான்யமாலினி போய் அவனை தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்துறோம்னே அவளுடைய ஆலிங்கனத்துல சாந்தமாயி அந்த ராட்சசிகள்ட்டெல்லாம் சொல்றான். ராட்சசிகள்ட்டெல்லாம் சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் அந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்றா, இன்னும் ஒரே மாசம் சமயம், இந்த ஒரு மாசத்துக்குள்ள இவளை நீங்க திருத்தலைடன்னா ஒரு மாசம் கழிச்சு இவளை துண்டு துண்டா நறுக்கி எங்களுடைய என்னுடைய காலை உணவுக்கு அனுப்பிடுங்கன்னு ராவணன் சொல்லிட்டு போயிடுறான். உடனே அந்த ராட்சசிகள்லாம் சீதை கிட்ட பேசுறான், பார்க்கிறா இவள் ஒரு மாசத்துக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாழ முடியாதுனால் அடுத்த க்ஷணம் பார்க்கிற சீதை அந்த ராட்சசிகள்லாம் சேர்ந்து சீதையை பயமுறுத்துறான். அதுவும் வால்மீகி சொல்றார், எப்படி இருந்தா அந்த ராட்சசிகள்லாம்னா, ஒருத்திக்கு ஒரே ஒரு காது தான் இருக்கான், ஒருத்திக்கு மூக்கு இருக்க இடத்துல காது இருக்கு, கண்ணு இருக்கு, கண்ணு இருக்க இடத்துல மூக்கு இருக்கு, ஒரு ஒரு பக்கம்தான் முகமே இருக்கான், ஒரு சிலர் தலையில ரெண்டு கொம்பு முளைச்சவள்லாம் இருக்கான். இந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கலாம், இந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறதுலாம் பார்த்தார். பார்த்த உடனே சீதைக்கு அப்படியே பயமா, ஒருத்தி சொல்றாளாம் என்னவனா தாங்கிக்க முடிஞ்சுதான், எல்லாத்தையும் தாங்கின்றவள் ஒரு விஷயத்தை அவளால தாங்கிக்க முடியல. என்ன விஷயத்தை தாங்கிக்க முடியலன்னால், ராவணனுக்கு பாரியாவாக இருக்கணும்னு சொன்ன விஷயத்தை மட்டும் அவளால் தாங்கிக்க முடியலையா. என்ன ராவணன் சாட்டுருவான்னு சொன்னா பொறுத்துண்டா, எல்லாத்தையும் பொறுத்துண்டா, ஆனால் ராவணனுக்கு நீ பாரியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயத்தை தாங்க முடியாமல் இவள் மொத்த பேரையும் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறாள், ராமனெல்லாம் பிரார்த்திக்கிறாள். ராமனை பார்த்து சொல்ற, ராமனை நினைச்சுட்டு சொல்றாளாம், என்னைக்கு என்ன ராவணன் அபகரிச்சானோ அன்னைக்கே வந்துருவீங்கன்னு நினைச்சேன், ஆனால் வரவே இல்லை, அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் இருக்கிய, இன்னமும் வரலையே, ராவணன் எனக்கு ஒரு மாச காலம் அவகாசம் கொடுத்துட்டு போயிட்டானே, இதுக்கப்புறம் நான் எப்படி வர முடியும், சரி இதுக்கப்புறம் நான் எப்படி வர முடியும், என்னால வரவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, நான் ஒரு மாசம்தான் சமயம், இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வரல என்றால் தட்சணமே நான் உயிரை விட்டுடுவேன்னு சீதா பிராட்டி சொல்றாளாம். இவள் உயிரை விட்டுடுவேன்னு சொன்ன விஷயத்த சிங்சுமா விருட்சத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிறாளாம் இவர் ஆஞ்சநேயர். கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் மேலேருந்து ஒரு குரல் கேட்கறதான், குரல் கேட்டவுடனே என்ன சொல்றது, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜி நாம், ராஜா தசரதர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அயோத்திக்கு சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, 60,000 வருஷம் ஆண்டார், அவருடைய மூத்த பிள்ள ராமன், அவருடைய சகோதரர்கள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன், அவருடைய மனைவி சீதா ஊர்மிள மண்டோதரி சுதகீர்த்தி இப்படின்னு இந்த கதைகள்லாம் சொல்றாங்க. இந்த கதைகள்லாம் புண்ணியசீலோ மகா கீர்த்தி இக்ஷ்வா கூணா மகாயசா, யாரு புண்ணியசாலியோ அவள்தான் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய சரித்திரத்தை சொல்லுவாள். இப்படி எல்லாம் ஒரு உபன்யாசம் பண்றா மரத்து மேலே. சுப சகுனங்கள்லாம் தீர்த்தி கேட்கறது, மரத்து மேல இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு மரத்து மேல பார்க்கிறா. மரத்து மேல பார்த்தா ஒரு குரங்கு இருக்கு. ஐயோ மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு, இது சொப்பனமோ, சொப்பனத்துல குரங்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாளே, இது அசுபமா இல்ல சுபமா அப்படின்னு உடனே எதிர வந்து நிக்கிறாரா. அப்படி எதிர வந்து நின்ன உடனே அடுத்த கணம் பார்க்கிறார், எதிர வந்து நின்னா நின்ன உடனே பிரார்த்திக்கிறார், நான் வந்து ராம தூதன் நான், ராம தூதன் நான்னு சொன்ன உடனே அவர் பார்க்கிறாரா சீதை. கொஞ்சம் கூட சந்தேகமே ஏற்படலையாம், சந்தேகமே ஏற்படாததுனால இவளுக்கு சந்தேகம் ஏற்படலையோ தவிர இவளுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இருக்கு. எப்படி அப்படின்னா ஆஞ்சநேயர் பார்த்து சொல்றாளா, வானரா நாம் நரானாஞ்ச கதமா கதமா சீத்தமா கமஹா, வானராளுக்கும் நராள், அவரோ நரன் நீயோ வானரன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சங்கமனமானது எப்படி ஏற்பட்டது சொல்லு. யானி ராமஸ்ய சின்னானி லக்ஷ்மணஸ்ய வானர, அவளுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்களை கொண்டு சொல்ல, ராமன் எப்படி இருப்பான் லக்ஷ்மணன் எப்படி இருப்பான், இப்படிப்பட்ட அடையாளங்களா சொல்ல, அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அது எப்படி கேட்கிறாள், தானி பூய சமக்ஷ்ம நமாம் சோக சமாவிஷத்து, அந்த சின்னங்கள்லாம் நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவருடைய சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீரும். அதுவும் எப்படிப்பட்ட சின்னங்கள்லாம் கேட்கிறா பாருங்களேன். அதுவும் கதமோரு கதம்பாகு லக்ஷ்மணம், அவருடைய தொடை எப்படி இருக்கும், அவனுடைய புஜபலங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கேட்கிறான். சாதாரணமா எப்படி வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா உடனே அவருடைய தொடையை அசைக்கி பார்க்க முடியும், அது மாதிரியா நடக்கும். இவள் எப்படி கேட்டா கதம் ஊரு கதம் பாகும், கதம் பாகுன்னு கேட்டால் வெளியில தெரியறது, கதம் ஊரு அப்படின்னு கேட்டால் எப்படி பார்க்க முடியும். நான் அவன் தொடையா பார்த்திருக்கேன்னு ஆஞ்சநேயர் சொல்லுவாரம்னா, மகாகணம் பொருந்தியவர் பூர்த்தியாகவே வர்ணிக்கிறாராம் ஒரு ஒரு விஷயத்தையும். அப்படி வர்ணிச்ச உடனே இவள் சீதைக்கு பரம சந்தோஷம் வந்திருக்கிறவன் ஆஞ்சநேயன் தான் சொல்ற. இவள் ஹனுமத் பிரபாவத்தெல்லாம் சொல்றான் ஹனுமன். இந்த மாதிரி சொன்ன உடனே எப்படியாவது நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் வாங்கும், இந்த அங்குலியத்தை கைட்டி கொடுக்கிறானா ராமன் கொடுத்தார்னு சொல்லி, ராமன் கொடுத்தார்னு உடனே அங்குலியத்தை பார்க்கிறாளாம், தன் பிராணே தன் பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்குலியத்தை எடுத்து ஆற அணைச்சுக்கிறாளாம். சரி இது நாள் வரையில ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு வழி கிடைச்சிருத்தோ இல்லையோ, எந்த வழி, ராமனுடைய அங்குலியகம் எனக்கு கிடைச்சிருத்தோ இல்லையோ. சரி அங்குலியகத்தை கிடைச்ச உடனே பார்த்தாராம், பார்த்த அடுத்த கஷணம் இவன்னா ஏமா இப்படி கஷ்டப்படுறீங்கோ, வாங்கோ இந்த கஷணம் நான் கூட்டிட்டு போயிடுறேன், இந்த கஷணம் கூட்டு போயிடுறா, எப்படி இந்த கஷணம் உன்னால என்ன கூட்டு போக முடியும், நீ என்ன தூக்கிட்டு நீ போனா ராட்சசால்லாம் வந்து சண்டை போடுவாளே, அப்ப நான் கீழே விழுந்துட மாட்டேனா, கீழே விழுந்தாலும் எனக்கு அடிபட்டுறாதா, ராம கைங்கரியத்துக்காக வந்த நீ இதை இழந்துட மாட்டியான். உடனே ஆஞ்சநேயர் வெக்கி போயிட்டான், நவம் பரிபவம் கிருத்தம், அவர் யாரோ அவமானப்படுத்திட்டா மாதிரி அவர் தோன்றணும். அம்மா இந்த உருவம் இல்லை என்னுடைய உருவம், என் உருவம் எது தெரியுமா அப்படின்னு வளர்ந்து காட்டுறாராம். எந்த உருவம் எடுத்துட்டு சமுத்திரத்தை கடந்து வந்தாரோ அந்த உருவத்தை காட்டுறாரு. அந்த உருவத்தை காட்டின உடனே சந்தோஷப்படுறாளாம் சீதை, எனக்கு தெரிஞ்செடுத்து நீ கண்டிப்பா ராம தூதன் தான், நீ உனக்கு சாமர்த்தியம் இருக்கு, ஆனாலும் ராமனுடைய பிரபாவத்துக்கு குறை ஏற்படக்கூடாது, ராமனே வந்து என்ன அழைச்சிட்டு போகணும், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றானா, நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான், நான் உங்களை பார்த்துட்டேன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுங்கிறேன்றான், ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்கன்னு உடனே இவர் என்ன பண்ணாலாம், சூடாமணியை கைட்டி கொடுக்குறான், சூடாமணியை கைட்டி அதை மட்டும் வச்சுட்டு இருந்தால் போல இருக்கு. ராவணன் கிட்ட இருந்து ராவணன் அபகரிக்கும் போது எல்லா அணிகலன்களையும் போட்டவள் சூடா, இது தெரிஞ்சுட்டே சூடாமணியை மட்டும் வச்சுட்டு இருக்காள் போல இருக்கு, ஏன்னா பிராட்டியா சொல்லியோ அதனால அதை வச்சுட்டு இருக்காள் அதை கொடுத்தாளாம். ஆஞ்சநேயர் பயபக்தியோட சேவிச்சுட்டு அதை வாங்கிட்டாராம், சேவிச்சுட்டு வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இவர் நான் மறுபடியும் போயிட்டு வரமா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு நான் ஒரு அடையாளத்தை, ராமன் சொன்ன ஒரு அடையாளத்தை சொல்றான். அதுவும் இது அழகா முதல் நாளே சொன்னேன், இது அழகான விஷயம், அன்னைக்கு கதை சொல்ல இந்த கதையோடு சேர்த்து சொல்றேன், இந்த உதாரணம் இந்த ஒரு அடையாளத்தை ராமன் சொன்னதா சொல்றான், அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், பிரியாழ்வார் திருமொழியில வரக்கூடிய பாசுரம் மூணாம் திருமொழியில வருது. அள்ளியம்பு மலர்கோத அடிபணிந்தேன் விண்ணப்பம். அம்மா, எனக்கு ராமன் ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் சொல்றேன். பஞ்சவட்டியில நீங்க உட்கார்ந்துருங்க, கங்கையில ஸ்நானம்லாம் பண்ணிட்டு வந்தீங்க, ஸ்நானம்லாம் பண்ணிட்டு ஆனந்தமா நீங்க இருக்கிறப்போ லக்ஷ்மணன் கூட இல்லை, லக்ஷ்மணன் கூட இல்லாதப்போ நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அங்க ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பிச்சீங்க. எப்படி? ஒரு கட்டம் போட்டு கல்லு நகர்த்தி விளையாடுறது. கல்லு நகர்த்தி விளையாடினால் யார் அந்த கட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறாளோ அவளுக்கு சில நிர்பந்தங்கள், தண்டனை. அந்த சிக்ஷையை அவ ஏற்றுக்கணும். என்ன சிக்ஷை அப்படின்னால், பக்கத்துல ஒரு சந்தன விருட்சம், அந்த சந்தன விருட்சத்துல இவள் சீதை என்ன பண்றா, பஞ்சவடியில நிறைய முல்லைப்பூ இருந்திருக்கு. அந்த முல்லைப்பூ எல்லாம் எடுத்து நார், பச்சை நார்ல இவள் நிறைய தொடுத்து வச்சிருக்கான். அந்த சந்தன விருட்சத்துல இவள் என்ன பண்ணுவா, யார் தோத்தாலும், சீதை தோத்தா சீதையை வச்சு ராமன் கட்டணும், ராமன் தோத்தா ராமனை வச்சு சீதை கட்டி விடணும் இல்லையா. அப்படி இவள் ரெண்டு பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம். அப்படி இருக்கிறப்போ அல்லியம்பு மலர்கோதா அடிபணிஞ்சேன், அல்லியம்பு அல்லியம்புனா முல்லைப்பூ. இந்த முல்லைப்பூ ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு, அதை அடிபணிந்தேன் விண்ணப்பம், அடிபணிந்து நான் சொல்றேன். பராஜிதனா இருக்கக்கூடிய ராமன் தோத்து போயிட்டான். அன்றைய கஷணம் ராமன் தோத்து போன உடனே இதுவரைக்கும் தோத்ததே இல்லை, பிராட்டி கிட்ட தோக்கிறதுன்றது ஒரு இதெல்லாம் ஒரு ஆனந்தம். மற்ற வாழ்க்கை தோக்கலைன்னா கூட இந்த விஷயத்த தோக்கிறது ஒரு ஆனந்தம். இப்பேற்பட்ட ஆனந்தமான விஷயத்த இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆஞ்சநேயர். என்ன ஆச்சுன்னா, அந்த சந்தன விருட்சத்துல உன்னை கட்ட ஆரம்பிச்சார் உம்ம நீர். நீங்க என்ன பண்ணீங்கோ, ராமனை நிக்க வச்சு தலையிலேருந்து கால் பொறியும் அந்த முல்லைப்பூவால, முல்லை சரத்தினால கட்டி போட்டீங்க. கட்டி போட்டுட்டு நீங்க போயிட்டீங்க, நீங்க போயிட்டு தலையை பண்ற காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அவர் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்கால பொறியும் அப்படியே நின்று வந்து பார்க்கறீங்க. ஏன் இப்படி நிக்கிற, இதை வந்து நீ இது பண்ணிட்டு வந்துடக்கூடாதா? சொல்லிடுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானேன். இது சொல்றேன் கேளுங்கோ, இதை நீங்க வெளியில வரக்கூடாதா? இந்த நாரை பிச்சு போட்டு வரதா கஷ்டம், நாரை பிச்சு போட்டு நீ வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? பெருமாள் அதுக்கு சொன்னாராம், தொடுத்தது நீ ஆச்சு, நான் எப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தலையிலிருந்து ஆரம்பிச்சு ஆறடி பரியந்தம் சரத்தை நீ சூட்டினியா இல்லையா, எவ்வளவு சரம் நீ தொடுத்த, அது அறிந்து போகிறதுக்கு நான் ஆசைப்படலை அப்படின்னு பெருமாள் சீதையை பார்த்தேன். உடனே இதை சொல்றான், இதை சொல்லும் போது லக்ஷ்மணன் கூட பக்கத்துல இல்லை. இந்த இடத்துல எல்லியம்பு இனிதிருத்தல் இருந்ததோ இடவகையில், இதை சொன்ன உடனே இங்க இப்படி ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதுமா. இந்த ஆனந்தத்தை ராமன் என்கிட்ட சொல்லி அமைச்சார், மல்லிகை மணமாலை காத்ததோர் அடையாளம். இப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை உங்ககிட்ட சொல்லி அனுப்பணும்னே சொல்லணும்னே என்கிட்ட சொல்லி அமைச்சார். நன்னா பாத்துக்குங்க, இந்த விஷயத்த சொல்றது ஒரு பிரம்மச்சாரி கிட்டயா இல்லையா, அத்தியந்த பிரம்மச்சாரி கிட்ட சொல்லக்கூடிய அடையாளமா இது. இவா ரெண்டு பேர் தனிமையில ஏதோ காதல் ரசம் புரிஞ்ச விஷயத்த, ஒரு தனிமையில ஏற்பட்ட விஷயத்த ஒரு பிரம்மச்சாரி கிட்ட ராமன் சொல்லியிருக்காருன்னா, அந்த பிரம்மச்சாரி கிட்ட ஒரு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் இப்பேற்பட்ட அந்தரங்க ரகசியத்தை ராமன் ஹனுமான் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா. உடனே ராமன் இந்த விஷயத்த சொன்னார்னு உடனே சீதா விஷயத்த சொல்றாளா அடுத்து? அப்படியா, இவ்வளவு கதை தான் சொன்னாளா, மேல கதை சொல்லவே இல்லையான்னு கேட்கிறான். மேல கதை என்னன்னு கேட்ட உடனே நான் சொல்றேன் கேள்னா, ஏன்னா பெருமாள் அந்தரங்கத்தை சொன்ன உடனே சீதை தான் அந்தரங்கத்தை சொல்றா. அதோட முடியல, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, சாயங்காலம் நான் வந்தேன், எல்லாத்தையும் அவுத்து விட்டு மொத்தத்தையும், அதான் மேலேந்து கீழே சுத்துறேன், கீழேந்து மறுபடியும் சண்டா சுத்தி எடுத்துன்னு வந்தேன். என்னுடைய அழக பாரம் அதை பார்த்துட்டு பெரிய கூந்தல் எனக்கு, அந்த கூந்தலை பார்த்துட்டு பெருமாள் என்ன பண்ணான்னா, தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் பரியந்தம் அந்த பின்பக்க பரியந்தம் அவருக்கு கூந்தல் இருக்கு, அதுலேருந்து பூர்த்தியா எனக்கு சூடி விட்டார். சூடி விட்டு அழகு பார்த்தார். சரி, சூடி விட்டு அழகு பார்த்து நான் நதிக்கரைக்கு போனேன். நதிக்கரைக்கு போனால் அங்க பக்கத்துல இருந்த மணல் சீட்டு, மணல் சீட்லேருந்து ஒரு நெத்தி திலகத்தை எடுத்து எனக்கு இட்டார். எனக்கு நெத்தியில திலகம் விட்டார். அந்த திலகத்தை இட்டு அடுத்த கணம் என்ன ஆச்சுன்னா, நான் நதிக்கு போனேன். நதிக்கு போனால் அங்க உன்ன மாதிரி ஒரு வானரம், என்னை பார்த்து கொர்றுன்னு கொர்றுன்னு நான் ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணிட்டேன். ஆலிங்கனம் பண்ணும்போது அவருடைய வக்கஸ்தலத்துல நெத்தியில இருந்த வீட திலகமானது அவருடைய வக்கஸ்தலத்துல அன்னைக்கே நான் பொட்டு வச்சுட்டேன், அன்னைக்கே தான் நான் ஜெயத்துக்கான பொட்டை நான் வச்சுட்டேன், இன்னி வரைக்கும் அவர் வரலையே என்னை காப்பாத்துறதுக்குன்னு சீதா பிராட்சி ஹனுமான் கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்படி சொல்லி கஷ்டப்பட்டுனு கவலையே படாதீங்கோ, இந்த விஷயத்த நான் சொன்ன அடுத்த க்ஷண மாத்திரத்துல ராமன் இங்க வந்து உங்களை அழிச்சுட்டு போற தூரமானது வெகு தூரம் இல்லைன்னா அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். சரி, மேல ஒரு அடையாளம் அடுத்ததா ஒன்னு சொல்றார், காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்றார். காக்காசுரன் எனக்கு ரொம்ப துன்புறுத்தினா பக்கத்துல இருக்க ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார். எங்கெங்கயோ பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரத்துக்கு தலைவரா இருக்கக்கூடிய பிரம்மா கூட இது என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி காக்காசுரன் கடைசியில வந்து ராமனுக்கிட்டே சரணாகதி பண்ணிட்டான். இதுலயும் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம், எங்களுடைய அந்தரங்க விஷயம் இதையும் போய் சொல்லு ராமனிடத்துல போறாரு. இங்கிருந்து ராமனிடத்துல சொல்லு, சரி நான் கிளம்பிட்டவன், கிளம்பிட்ட உடனே உனக்கு ஜெயம் உண்டாகும், குழந்தை வந்திருக்கான், அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ இல்லையோ, இவளே பரதேசி மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா, சாப்பிடறதுக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு உடனே சொல்றான் வால்மீகி. சொல்ற இங்க இருக்கக்கூடிய சிங்ஷிபா விருட்சத்திலையும் நிறைய பூக்களும் செடிகளும் காய்களும் எவ்வளவோ இருக்கு, உனக்கு ஆசை தீர சாட்டுட்டு கொஞ்ச நேரம் யார் கண்ணியும் படாமல் இழைப்பாரிட்டு நீ பத்திரமா போயிட்டு வாடா கண்ணான்னு தாய் வந்து குழந்தைய சொல்ற மாதிரி சொல்றான். அடுத்த க்ஷணம் அவர் என்ன பண்றாரா, நேரம் மரத்து மேல போய் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்த உடனே இது பர்யந்தம் மயக்கத்துல இருந்த அந்த ராட்சசிகள்லாம் எழுந்துக்கலாம், யாரோ ஒரு குரங்கு உங்ககிட்ட பேசிட்டே, என்னத்துக்கு பேசிட்டு, எனக்கு தெரியாது எங்கிட்ட எல்லாம் ஒரு குரங்கு வந்து பேசலையா, பார்த்தார் இந்த ராட்சசிகள்லாம் துன்புறுத்துறத பார்த்தார், ஏதாவது ஒரு கிரிய பண்ணிட்டு தான் போகணும். சரி, ராவணனையும் பார்த்துட்டு தான் போயிடலாமே, இதெல்லாம் தான் குரங்கு புத்தின்றது, சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணிட்டு தான் போகலாமே அப்படின்னு அடுத்த க்ஷணம் போறான். அடுத்தது போறாரு, இவர் மேல போன உடனே பார்க்கிறார் ரெண்டு சிங்சிபா விருட்சத்தை புடுங்கி ஓங்கி ராட்சசிகள் மேலாம் ஓங்கி அடிக்கிறார். எல்லாம் அத்துமீறி ஓடுறதா, இந்த பக்கமா அந்த பக்கமா ஏதோ ஆயிடுச்சுன்னு ஓடுறதா, ஏதோ பூமியிலேருந்து ஒரு மேலேருந்து பூமிக்கு ஒரு குண்டு போட்டால் எப்படி அனாயாசமா ஒரு குண்டு வந்து விழுந்தால் ஜனங்கள்லாம் எப்படி எல்லா பக்கமும் தெரிக்க ஓடுவாரோ, அந்த மாதிரி ராட்சசால் கூட்டங்கள் எல்லாம் தெரிக்க ஓடுறதா. தெரிக்க போய் ராவணன் படைத்தலைவர் எல்லாம் பிரார்த்திக்கிறார், மொத்த பேரும் ஏதோ ஒரு ஜந்து ஒண்ணு வந்துருச்சு அது எங்களெல்லாம் துன்புறுத்துறது, யாரா ஜந்து போய் பாருதான்னு ஜம்பு மாலைன்ற படைத்தளபதி கிட்ட சொல்றாங்க. படைத்தளபதிகளோட கூட நிறைய சேனை வராது, ஒரு பத்து பேர் வராறா, பத்து பேர் என்ன பண்றாரா, ஆஞ்சநேயர் அரஞ்சே இந்த பக்கமா ஒரு மோதல் அந்த பக்கமா ஒரு மோதல்னு மோத வச்சே சாகடிச்சு விடுறாரா மொத்த பேரு. உடனே ராவணனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் வரானா, நான் பிடிச்சிட்டு வரான் அந்த குரங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஓங்கி அடிச்சு தலையிலேயே ஓங்கி வால்மீகி சொல்றாரு, ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சாரா அந்த தலையை அவனுடைய வயத்துக்குள்ள போயிடுச்சான், அவன் போயிட்டான் அக்ஷகுமாரன். சரி, அந்த குரங்கை யார் பிடிக்கிறது, ராவணன் போறானா, நானே கிளம்புறேன்னு கிளம்புறானா. அப்ப கிளம்பும்போது இந்திரஜித் வந்து குரங்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம் அப்பா, நான் போயிட்டு வரேன்றான். உடனே மகாபராக்கிரமசாலி, சாதாரணமானவன் இல்ல, இந்திரனையே ஜெயிச்சவன் மகாபராக்கிரமசாலி, அவன் போன உடனே மாயாவி மறைஞ்சு மறைஞ்சு யுத்தம் பண்றவன். அப்படி போன உடனே ஆஞ்சநேயர் அவனை பார்க்கிறார், அவனை பார்த்த உடனே அவனுடைய பராக்கிரமங்கள்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச உடனே அவருக்கு ஊதி விட்டுருவார் இந்திரஜித்யம், யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த க்ஷணம் ஊதனார்னா இந்திரஜித்தும் அங்க இல்ல, அக்ஷகுமாரன் எப்படி கொண்டாரோ அதே மாதிரி இந்திரஜித்தையும் கொண்டுடுவார். ஆனால் இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இவர் அடங்கி போனதுக்கான காரணம் ராவணன் பார்க்கணும், ராவணன் ஏதோ நல்லவன் போல் தோன்றது அதனால ராவணனை பார்க்கணும் அப்படின்னு. ராவணனை பார்க்கறதுக்காக போறாரா, ராவணனை பார்க்கறதுக்கு அவன் பிரம்மாஸ்திரத்தை போடுறான் அந்த குரங்க கட்டுப்படுத்துறது. உடனே இவர் இவருக்கு தெரியும் பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுப்படுத்தாதுன்னு, பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், இதை ஜாம்பவான்னு சொல்லிட்டார், பிரம்மாஸ்திரம் ஒண்ணும் பண்ணாரு. ஆனால் கையை கூப்பிட்டு பிரம்மாஸ்திரத்துக்கு நிக்கிறாராம், கையை கூப்பிட்டு நின்ன உடனே ஏன் அப்படின்னா கட்டுப்பட்டு நிக்கிறார் ராவணனை பார்க்கணும் அப்படின்னா. இவர் என்ன பண்றாரு, ஏன்னா இவர் தூதனோ இல்லையோ, தூது சொல்லணுமோ இல்லையோ, இந்த குரங்கெல்லாம் இந்த குரங்க என்ன பண்றதா, மத்த ராட்சதெல்லாம் தணல் கயிறு மாதிரி ஒரு கயிற போட்டு கட்டுறதா, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு போறாராம். பார்த்தாலும் அங்க ராவணன் உட்கார்ந்துருக்கான், இந்த குரங்க பார்த்தவொடனே வால்மீகி சொல்றார் ராவணன் எழுந்து நின்றுட்டானாம். ராவணன் எழுந்து நின்ன உடனே நீ இப்படி பண்றியே, இது என்ன காரியம், ஏ வானரனே யார் நீ, சரி நீ வானரனா இருக்கியே, வாலி சௌக்கியமா இருக்கான, வாலியும் ராவணனும் சிநேகிதன், வாலி சௌக்கியமா இருக்கான், வாலியா கம்பன் சொல்றான், வாலியா அவன் எப்பயோ போயிட்டானே, எப்பயோ போயிட்டானே, வாலி போயிட்டானா, அவன் எப்படி போனான், வாலிக்கு பெரிய வால் ஆச்சே, அந்த வாலின்றதே அவனுடைய வால் என்ன வந்தது, வாலி போனது போல் வாலும் போனது என்றோன்னார் கம்பன். அவனுடைய வாழும் போயிடுச்சுனர். இல்ல நீ பொய் சொல்றன, நான் ஏன் பொய் சொல்றேன், ராகவன் தான் கொண்டுட்டா அவனை, அவனுக்கு சம்ஸ்காரமே அங்கதன் பண்ணிட்டான், அத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன், இனிமேல் வாலின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, யார் கொன்னது, சாட்சாத் ராகவன் தான் கொன்னதுன்னு இவ்வளவு திமிரா பேசுறியே, சரி என்னை ஏன் கொன்ன, என் கூட்டத்துல இருக்கவாளை ஏன் கொன்ன, தூதுவனாதான் நீ வந்திருக்க, என் கூட்டத்துல இருக்கிற ஏன் கொன்ன, நானா கொன்ன, இப்படி தள்ளி விட்டேன் அப்படி தள்ளி விட்டேன், ஒருத்தனுக்கு ஒருத்தன் மோதிண்டு செத்து போயிட்டான், நான் கொல்லவே இல்லையே, இவ்வளவு ஒண்ணுமே நீ பெரிய பராக்கிரமசாலியெல்லாம் பக்கத்துல வச்சுக்கோனா, இவ்வளவு நோஞ்சான இருக்கவன்லாம் பக்கத்துல வச்சுருக்கு, இதெல்லாம் நியாயமா, சரி அக்ஷகுமாரனை ஏன் கொன்னேன், அக்ஷகுமாரன் என் மேல அம்பு போட்டுட்டே இருந்தான், பார்த்தேன் ஒரு அடி அடிச்சேன் அவனும் போய் சேர்ந்துட்டான், சரி தூதுவனை வந்து எதுக்காக வந்திருக்க சொல்லு, நான் சொல்றத கேளு, ராவனா உனக்கு நான் நல்லது சொல்றேன், நீ சீதைய ராமனிடத்துல சேர்த்துடு, ராமன் உனக்கு நல்லதையே செய்வார், நான் சொல்றேன் போர் வேண்டாம், ராகவனை நீ ஜெயிக்க முடியாது, என்னது ராகவனை நான் ஜெயிக்க முடியாது, அதுவும் வால்மீகி சொல்றார் பிரம்மா ஸ்வயம்பு சதுரானவா ருத்ரஸ்திரிநேத்ர மகேஸ்வரேவான், பிரம்மாவா இருக்கட்டும் ஸ்வயம்புவா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவா இருக்கட்டும், இல்ல கைலாயத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனா இருக்கட்டும், கைலாயத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சிவனா இருக்கட்டும், இல்லையா மகேந்திர சுரநாயகோவான் அந்த இந்திரலோகத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனா இருக்கட்டும், யாருமே திராத்தும் ந சக்தாக இது ராவணத்தியன், திராத்தும் ந சக்தாக, உன்னை காப்பாத்துறதுக்கு இவா யாராலையுமே முடியாது, எப்போ ராமனோட நீ யுத்தம் புரியும் போது யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டான், கம்முன்னு கையை கட்டி நிப்பாள தவிர யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டான், நான் உனக்கு நல்லது சொல்றேன், எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீ யார்றான், எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீ யார்றான்னு கேட்டு இந்த குரங்க கொன்னுடுங்கோன்னு, அப்பதான் விபீஷணஸ்து தர்மாத்மான்ற விபீஷணன் விபீஷணனாக அனுமான் சொல்ல போற, விபீஷணஸ்து தர்மாத்மா, ஏன் விபீஷணன் தர்மாத்மா அப்படின்னா தூதுவனை கொள்வது சரியில்லைன்னு விபீஷணன் சொல்றான், சொன்ன அடுத்த கணம் என்ன ஆறுது அப்படின்னா நேர வர வந்த உடனே தூதுவனை கொள்றது தானே சரியில்லை, இது மொத்தத்துக்கும் வாழை சுத்துங்கோ, வாழ்ல துணியை சுத்துங்கோ, நெருப்பு வைங்கோ, நான் வாழ்ல நெருப்பு துணியை சுத்துறதை இவரே பார்க்கிறான், அந்த அளவுக்கு லங்க பரியந்தம் வேணுமோ இல்லையோ, வாழை வளர்த்து விட்டுட்டே இருக்கிறான், அது வளர்ந்து போயிட்டே இருக்கு பின்னாடி, துணியை சுத்தின்றே இருக்கலாம், இருக்கிற நெய்யும் எண்ணெயும் கொற்றாலாம் துணியில வாழ்ல மொத்தத்தையும், அடுத்த கணம் என்ன பண்ணாரா மொத்தத்தையும் நெருப்பு வச்சு, அடுத்த கணம் ஊர் எப்படி கூட்டு போறா வால்மீகி சொல்றாரு, இந்த குரங்க ஊர் ஊரா தண்டோரா போட்டு கூட்டு போறா, பாத்துக்குங்க ராட்சசாலாம் குதிக்கிறாளா, குரங்கு மாட்டின் இருத்தூர், குரங்கு மாட்டின் இருத்தூர், கொண்டு போய் ஊர் எல்லையில நிக்க வச்சு வாழ்ல நெருப்பு வச்சு அமைச்சுட்டாளாம், இது பார்த்தார் ஊர் எல்லையிலிருந்து மொத்த இவன் தான் அக்னி வரம் கொடுத்துருக்கான நெருப்பு சுடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா, உடனே பார்த்தார் மொத்த இடத்துலயும் நெருப்பு வச்சார், மொத்த லங்கையும் கொளுத்தினர், கொளுத்தின உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் பாபம் பண்ணிட்டேன்னு சமுத்திர கரையில உட்கார்ந்து ஓன அழற, என்ன பாபம் பண்ணிட்டார், அவசரப்பட்டு லங்கைய கொளுத்திட்டனே, லங்கையில தானே சீதாதேவி இருக்கா, வால்மீகி சொல்றார் குத்த பாபான்ன ஜானாதி, கோபப்படுறவன் எதையுமே யோசிக்க மாட்டான், என்ன வார்த்தை பேசுறான்னு தெரியாது கோபப்படுறவன், என்ன காரியம் பண்றான்னு தெரியாது, குட்டஹா ஹத்தியான குரு நபி, கோபத்துல இருக்கிறவன் குருவை கூட கொன்னுடுவான், அதனால அப்பேற்பட்ட ஒரு க்ஷணம் கோபம் பட்டு நான் லங்கையே கொளுத்திட்டனே அப்படின்னு உட்காந்து ஓன அழறாராம், அங்க என்ன நடந்ததுன்னா அசோகவனத்துல சீதாதேவி ராட்சசிகள்லாம் நல்ல ராட்சசிகள், திருஜடை போன்ற இருக்கக்கூடிய நல்ல ராட்சசிகள் சீதை கிட்ட போய் சொல்றாராம், உன்னை பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு வந்து அந்த குரங்க வந்து வாழ்ல நெருப்பு சுத்தி நெருப்பு வச்சு அனுப்பிட்டா, அந்த நெருப்பு அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு லங்கையே கொடுத்துருச்சு, உடனே சீதாதேவி சொல்றா அக்னிக்கு கட்டளையிடுறா, எப்படி கட்டளையிடுறான்னா ஹனுமானுக்கு நெருப்பு சொல்லக்கூடாது, எப்படி கட்டளையிடுறா ஹனுமானுக்கு நெருப்பு, எதிவா ஏகபத்னித்துவம் அஸ்தி, ராமனை தவிர நான் மனசாலையும் சரீரத்தினாலையும் வேற ஒருத்தனையும் நினைக்கல அப்படின்றது உண்மையா இருந்தால் ஹனுமானுக்கு நீ சீதோபவ ஹனுமதா, ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்னா, எங்க இருந்து அனுமானுக்கு சொல்றது, அடுத்த கணம் இவள் தான் பிராட்டி கட்டளை இட்டாள், அதுவும் சாதாரணமாக கட்டளை இட்டாள், எதிவா ஏக பத்தினித்துவம் ராமனுக்கே நான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டாள, அது உண்மைதானே, அதை மாற்றி பேச முடியாது இல்லையா, அதனால சீதோ பவ, பொதுவாகவே அனுமானுடைய வரத்தினாலேயே நெருப்பால சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறப்ப இந்த கட்டளை வேற போட்டாச்சு சீதோபவ ஹனுமதான், அப்புறம் எங்க இருந்து சொல்றது, பார்த்தான் ஹனுமான் வரார். அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் லங்கையெல்லாம் கொடுத்துட்டேன், அசோகவனத்துல மட்டும் இது இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டேன், உங்களுக்கு நலம் உண்டாகட்டும், ஜெய பிரதிபலோ ராமஹா அப்படின்னு கத்திண்டே லங்கையை தாண்டி போறார். இவர் கத்திண்டே போறார், ஜெய அத்யதி பலோ ராமஹா, ஜெய அத்யதி பலோ ராம, லக்ஷ்மணனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், சுக்ரீவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் கத்திட்டு போறார். சிதன் திரும்பி பாக்குறா, யாருமே இல்ல, குரங்கு சாதிச்சு தோல்வியோ, தனக்கு யாராவது ஜெய போட மாட்டாளான்னு பார்க்கிறார். ஹனுமான் நாமதா, இல்லையா, எனக்கு ஹனுமான் பேரு, எனக்கு ஜெயம் உண்டாகட்டும், தனக்கு தானே குரங்கோ இல்லையோ அப்படின்னு தனக்கும் ஜெயம் உண்டாகட்டும் சொல்லிட்டே போறார். இந்த கர்ஜனை பண்ணிட்டு போறாரு, அங்க கரையில இருக்கிற வாழ்லாம் வானர கூட்டங்கள்லாம் இந்த கர்ஜனையை கேட்டு அவள்லாம் பிரதிகர்ஜனை பண்றான், ஜெய அத்யதிபலோ ராமஹா அப்படின்னு பிரதிகர்ஜனை பண்றான். இது பரஸ்பரம் ஒன்னோட ஒண்ணு கேக்குறதா, கேட்ட உடனே வந்து உட்காந்துறாரு, வந்து உட்காந்துன்னா அங்கத என்ன பண்றான், சந்தோஷப்பட்டு கைகுலுக்கி கட்டி பிடிச்சி ஆரவாரம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பிடி அஸ்வத்த விருட்சத்தை பிடிங்கி போட்டானா கீழே உட்காரு, என்னானா உட்கார வச்சால் இவர் உட்காருவாரா, மகாகணம் பொருந்தி இவர் இல்லையா, ஜாம்பவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கதனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் உட்கார்ந்துட்டு கதையை சொல்றாரு. ஏன்னா சிநேகிதன் கிட்ட சிநேகிதன் தன் பெருமையை சொல்லிக்கலாம், பெருமாள் கிட்டதான் தான் பெருமையை சொல்லக்கூடாது. போய் ராமன் கிட்ட போய் நான் கடலை தாண்டினேன், சிங்க மைனாக வந்தது, சுரசா வந்தா, சிம்பிக்க வந்தான், அதெல்லாம் சொல்லக்கூடாது, சிநேகிதன் கிட்ட சொல்லிக்கலாம். அதுதான் சுந்தரகாண்டத்துக்கு ஒரு சுந்தரகாண்டம் 59வது சர்க்கம், இவர் களம்பந்திலிருந்து ஆரம்பிச்சு திரும்பி வர வரைக்கும் மொத்தத்தையும் சொல்லுவார், எல்லா விஷயத்தையும் சொல்றார், சீதையை பார்த்தது, லங்கையை கொடுத்தது, எல்லாத்தையும் சொல்றார் இல்லையா. அழகான ஒரு விஷயம் தெரியும், சீதையால எரிக்க முடியுமோ இல்லையா கற்பு கரசி, லங்கை எரிக்கிறதுக்கு அனுமான் எரிக்கிறதுக்கு முன்னாடி சீதையை எரிச்சிருக்கலாமோ இல்லையோ. நாம சில இலக்கியங்கள்ல படிக்கிறோம் இல்லையா, இல்லையா கற்புக்கரசி எரிச்சுட்டா லோகத்தையேன்னு சொல்லிட்டு, அது மாதிரி சீதையே எரிக்கல, கற்புக்கரசி காலத்துல சீதை தாழ்ந்தவளா அப்படின்னா, அவளுக்கு இருக்கக்கூடிய கற்பு தன்மை சீதைக்கு அப்படியே இருக்கு, அவளோட ஒருபடி ஜாஸ்தியாகவே தான் இருக்கு, ஆனால் அவளை போல இவள் ஏன் எரிக்கல அப்படின்னா, அவள் ஜெகன்மாதா கிடையாது, இவள் ஜெகன்மாதா. ராவணனையும் அவள் யாராயிருந்தாலும் எரிஞ்சு போகட்டும்னு அவள் எரிச்சாள், ஆனால் இவள் அப்படி இல்லை. சீதையா பட்டிமன்றம் போடுறமோ இல்லையோ, சீதை ஒஸ்தியா கண்ணகி ஒஸ்தியான்னு சொல்லிட்டு, ஆனால் இவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கர்த்தத்வம், ஒரு ரட்சிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் நம்ம குழந்தைங்க, ராவணனா இருந்தால் கூட நம்ம குழந்தைன்ற எண்ணம் அவளுக்கு கிடையாது, அவள் ஜெகன்மாதா இல்லை. இவ அப்படி இல்லை, இவள் ஜெகத்தையே கட்டி காப்பாத்துறோம், ஒரு க்ஷணத்துல இவள் எரிச்சுள்ளா ராவணனை, ஆனால் இவள் அப்படி எரிக்கல, ஏ அவனையும் திருத்தி பணிகொள்ளணும்ன்றதுதான் இவளுடைய எண்ணம். ஏன்னா இவள் பிராட்டியா இருக்கிறபடினாள், ஆனால்தான் ஹனுமான் எரிச்சுட்டு வந்தார் அந்த லங்கைய. இப்படி வந்தா உடனே என்ன ஆறுது, எல்லாத்தையும் ஆரவாரம் பண்றா, அங்க பக்கத்துல ஒரு மதுவனம் இருக்கு, அந்த மதுவனத்தை பார்க்கிறார், ஒரு வாழைத்தோப்பு, அழகழகான கதலி பழங்கள்லாம் இருக்கு, குரங்குக்கு வாழைப்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். உடனே எல்லா வானரங்களும் சொல்றது, இந்த மதுவனத்தை உள்ள பிரவேசிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு. ஒரு சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிச்சால் ராஜா கொஞ்சம் போகட்டும்னு சொல்லுவார், சந்தோஷமா இருங்கோ போங்க ஆரவாரம் பண்ணுங்கன்னு அங்கதன் சொல்லுவாரோ இல்லையோ, அது மாதிரி யுவராஜா அங்கதன் என்ன பண்ற, போங்க எல்லாம் ஜாலியா இருங்கோ, ஒரு 2 மணி நேரம் அவகாசம், நான் கண்டுக்க மாட்டேன் போங்கன்ற, அனுமானம் நான் கண்டுக்கல போயிட்டு வாங்கன்ற, மொத்த வானர கூட்டம் போறது அந்த மதுவனத்தையே துவம்சம் பண்ணிடுச்சு, கிடைக்கிற பணங்கள் கிணங்கள் தென்னங்கள் எல்லாத்தையும் குடிச்சு மதுவால பெருக்கி போய் அப்படி இருக்கு. அங்க தோட்டக்காரன் வரான், இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு, அவனை பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணி, நீ எப்படி என்ன கேட்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு வந்து உடனே ஓடுறான் தோட்டக்காரன் சுக்ரீவ மகாராஜா கிட்ட போய், இந்த மாதிரி உன்னுடைய வானரங்கள்லாம் அப்படி பண்ணிவிடுச்சு. அப்பவே சுக்ரீவன் ஜெய அத்யதி பலோ ராமஹா, சுக்ரீவன் சார் ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், இந்த பசங்க இப்படி பண்ணிருக்கான்னா ராம காரியம் நிறைவேறிடுச்சுன்னு தான் அர்த்தம், இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டான் இல்லையா. யார் பண்ணிருப்பான்னு ராமன் கேட்டார், கண்டிப்பா நான் ஏன ஹனுமதா, ஹனுமான காட்டிலும் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வேற யாராலையும் சாதிச்சிருக்க முடியாது, ஹனுமான் ஒருத்தன் தான் சாதிச்சிருப்பான். உடனே போய் பிரார்த்திக்கிறார், உடனே ஓடி வரார் ஹனுமான். ஹனுமான் ஓடி வந்து உடனே திருஷ்டா சீதா, சீதையே பார்த்துட்டேன் கம்பன் அழகா சொல்றான். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறவாள்கிட்ட முன்னாடி போய் கண்டனன் அப்படின்னு சொல்லணும், சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா, மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படி சொல்லக்கூடாது. கண்டனன் வியாக்கியானம் பண்ற அப்படி பண்றா, கண்டனன் இவன் எதுக்காக போயிருக்கான், சீதையை பார்க்கறதுக்காக போயிருக்கான், கண்டன் கண்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்துட்டான், பார்த்துட்டேன்னு யாரு, சீதையை பார்த்துட்டான். கற்பின் கண்ணியை, அடுத்தபடி கற்பு கரசியை நான் பார்த்துட்டேன், இதுல என்னாச்சு, சீதை அப்படின்னு தெரிஞ்சேன்னு கம்பன் வர்ணிக்கலாம். வால்மீகி அப்படி இல்ல, திருட்டா சீதா, சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதா சொல்லிட்டேன் இல்லையா. அப்பேற்பட்ட சீதையை பார்த்தேன்னு சொன்ன, சீதையை பார்த்தேன்னு உடனே அடுத்த க்ஷணம் இவன் என்ன பண்றாளா, நேர ஆற தழுவிக்கிறார். ஆற தழுவிந்த உடனே இவர் பெருமாள் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த சூடாமணியை பார்க்கிறாரா, சூடாமணியை பார்த்த உடனே லக்ஷ்மணன் கிட்ட காமிக்கிறாரா, லக்ஷ்மணன் கிட்ட காண்பிச்ச உடனே உன் மன்னியுடைய சூடாமணி தானே பாருன்ற, பார்த்த உடனே சீதையுடைய சூடாமணி தான் நிச்சிதம் ஆன உடனே அந்த சூடாமணியை வச்சுட்டு ஓன்னு அழகான பெருமாள். முதல் முறையாக சீதையே பார்த்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கேன். ஹனுமான பார்த்து சொல்றாரா, இப்பேற்பட்ட ஒரு காரியம் நீ எனக்கு பண்ணிருக்கீ, யாருமே பண்ண முடியாத ஒரு காரியம் நீ எனக்கு பண்ணிருக்க. எதுனா இதம் துமமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி, சோகமா இருக்கிறவனுக்கு, துக்கத்தோட இருக்கிறவனுக்கு எது பண்ணால் அவனுடைய துக்கம் தீருமோ, எதை பண்ணால் அவனுடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படுமோ அதை நீ எனக்கு பண்ணிட்ட இல்லையா. இதம் துமமாதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி எதிஹாஸ்ய பிரியா கியாது நகுர்மி சதிருஷம் பிரியம். எதிஹாஸ்ய பிரியா கியாது, என்ன பிரியா கியாது, கண்டேன் சீதையை, நீ என்கிட்ட வந்து ஒரு பிரியமான வார்த்தையை சொன்னிய, இப்பேற்பட்ட உத்தமமான பிரியமான வார்த்தைக்கு நகுர்மி சதிருஷம் பிரியம், நான் என்ன கைமாறு செய்ய போறனோ தெரியலையே அப்படின்னு ராமன் சொல்றான். யார் சொல்றது, சக்கரவர்த்தி திருமகன் சொல்றான் ராம ஹனுமானை பார்த்து, நகுர்மி சதிருஷம் பிரியம், என் கையில இதுக்கு கைமாறு பண்றது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா. இத சீதையும் சொல்றான், நகுர்மி சதிருஷம் பிரியம், எப்போ யுத்தகாண்டத்துல முடிஞ்சு சீதைக்கு போய் பிரார்த்திக்கிறான் ஆஞ்சநேயர், அம்மா ஜெயிச்சுட்டார் ராமன் சொன்னவனே, இப்பேற்பட்ட செய்தியை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கே, நகுர்மி சதிருஷம் பிரியம், எப்படி ஒத்துமை பாருங்கோ புருஷனுக்கும் மனைவிக்கும், அப்படி அவ்வளவு நகுர்மி, இந்த இதுக்கு கைமாறி என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. யாருக்கு, ஆஞ்சநேயருக்கு கடன் பட்டவாவா ரெண்டு பேரும், யாரு கணவனும் மனைவியும் பெருமா, குரங்குக்கு கடன் பட்டவாளா இருக்கா இன்னி பர்யந்தம், நகுர்மி சதிருஷம் பிரியம், சரி நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஒண்ணு பண்ண முடியும் என்னால, எது இது வரைக்கும் யார யாருக்கிட்டையும் பண்ணாத ஒண்ணு என்னால பண்ண முடியாது. ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா, இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் யாருக்கிட்டையும் பண்ணாத ஒரு விஷயம் பண்றேன்னா பரிஸ்வங்கோ ஹனுமதா, ஏந்து ஆற தழுவிக்கிறாரா ஹனுமான். கிருஷ்ணாவதாரம்னா எல்லாரையும் கூட்டு கூட்டு தழுவிண்டார், கட்டிபிடிச்சு கட்டிபிடிச்சு சில மதங்கள்ல பண்றாள், கட்டிபிடிச்சு கட்டிபிடிச்சு அனுப்புறாள், அத மாதிரி கட்டிபிடிச்சு கட்டிபிடிச்சு அனுப்புறார் கிருஷ்ணாவதாரில. ராமாவதாரத்துல இது துர்பலம் துர்லபம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்கும், யாருக்கோ சில மகான்களுக்கு நடக்கும் இல்லையா. அத மாதிரி ஏச சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா, ஹனுமான ஆற தழுவின்னு சொல்றாராம், மயா காலம் இமம் பிராபிய, இப்பேற்பட்ட ஒரு காலத்துல என்ன காலம், உனக்கு கடன் பட்டவனா வந்து வேற வழி இல்லாமல் வெறும நிக்கிற மாதிரி என்ன வந்து நிக்க வச்சிருக்க பத்தியா, தத்திய மகாத்மனா, இப்பேற்பட்ட காலத்தை கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் தெரியலையே சொல்லிட்டு ஹனுமானை பார்த்து பிரார்த்திக்கிறாரா ஆற தழுவிண்டு. உடனே ஹனுமான் சொல்றாராம், இதெல்லாம் நீங்க வந்து சொல்லணுமா, இப்படி சொல்லி என்ன இது பண்றது அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமந்தம் கிருதாத்மானம் கிருத காரியம் உபாகதம், எனக்கு நீர் வந்து கைமாறு பண்ணணுமா, இது என் கட்டளை இல்லையா, கிருதாத்மானம் நான், நீர் நீர் இந்த பக்கம் கை காமிச்சா அந்த பக்கம் போகக்கூடிய அடிமை நான், இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில என்ன கொண்டு போய் நிக்கிறே, இது நமக்கு பேச்சா இப்போ, வாரம் மேல போலாம் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டம் இதோட பூர்த்தி ஆறுது. மேல கிளம்புறா நாளைக்கு இல்லையா, விபீஷண சரணாகதி நாளைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வச்சுக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயன் தாம்யாயேன மார்க்கேன மஹி மஹேஷா கோபிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகாத் சமஸ்தாஹ ஸ்ருகிலோ மஹந்து மங்களம் ஸ்வகோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம்.